இதுவரைக்கும் நாட்டுப்புறங்களில் பாடல்களின் தொகுப்பை பார்த்தோம். இப்போது நகரப்படலத்தில் உள்ள பாடல்கள் சிலவற்றை இந்த தொகுப்பாசிரியர் தொகுத்து தந்தார். நகரப்படலம், அதாவது அந்த கோசல நாட்டின் தலைநகராகிய அயோத்தி மாநகரத்தை வர்ணிக்கின்ற பாடல்கள், அதனுடைய சிறப்புகளை எடுத்து கூறுகின்ற பாடல்கள் அடங்கிய பகுதி நகரப்படல பகுதியில் உள்ள பாடல். நகரம் என்பது ஒரு நாட்டினுடைய செல்வ சிறப்பை, அதனுடைய மேன்மையை, அதனுடைய உன்னத தன்மையை எடுத்துரைக்கின்ற ஒன்றாக எப்போதும் விளங்கியிருக்கு. எந்த காலகட்டத்திலும் ஒரு தேசத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக, அதை பிற தேசத்தவர்களுக்கு மிக உயர்வாக எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த தேசத்தில் உள்ள சில நகரங்கள். குறிப்பாக அந்த தேசம் எதை தன்னுடைய தலைநகராக கொண்டிருக்கிறதோ அந்த நகரம் சகல வசதிகளின் சங்கமமாக இருக்க வேண்டும், எல்லா விதமான பெருமைகளும் பெற்றதாக அந்த நகரம் இருக்க வேண்டும். அப்படி நகரங்கள் உன்னதமானவைகளாக திகழ்ந்தால்தான் அந்த நாடு ஒரு சிறந்த நாடாக அடையாளப்படுத்தப்படும். நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சில நகரங்கள் எப்போதும் மிக உயர்வாக போற்றப்பட்டிருக்கும். மதுரை, காஞ்சி, உறையூர், காவிரி பூம்பட்டினம், வஞ்சி போன்ற நகரங்கள் எல்லாம் எப்போதும் உயர்வாக இலக்கியங்களில் கொண்டாடப்பட்டிருக்கும். முக்கியமாக காவிரி பூம்பட்டினம் மிக உயர்வாக சிறப்பித்து பேசப்படும். பட்டினப்பாளை என்ற ஒரு சங்க இலக்கிய நூல், பத்து பாட்டில் உள்ள நூல், அது முழுக்க முழுக்க காவிரி பட்டினத்தினுடைய சகல விதமான தன்மைகளையும் வர்ணித்து கூறுகின்ற ஒரு நூலாக இருக்கு. அங்கு நடக்கின்ற வியாபாரங்கள், அங்கு இறக்குமதி ஆகின்ற பொருட்கள், ஏற்றுமதி ஆகின்ற பொருட்கள், அங்கு அந்த வீதிகள் அமைந்திருந்த முறை, மக்களினுடைய அந்த தன்மை, எல்லாவற்றையும் விலாவாரியாக விவரித்து கூறுகின்ற நூலாக அந்த பட்டினப்பாளை இருக்கிறது. காவிரி பூம்பட்டினத்தினுடைய அத்தனை சிறப்புகளையும் எடுத்துரை. இப்படி நகரத்தை மையப்படுத்தி ஒரு நாடு இருக்கிறது என்பது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் நடைமுறையில் இருப்பதை பார்க்கிறோம். இப்போது கூட இந்தியா என்றால் இந்தியாவை அடையாளப்படுத்தக்கூடிய சில நகரங்களினுடைய பெயர்கள் உடனே நமக்கு நினைவு கூறும். அந்த நகரங்களை சொல்லித்தான், அந்த நகரத்தில் உள்ள எல்லாவித சிறப்புகளை சொல்லித்தான் ஒரு நாட்டினுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. அது எந்த தேசமாக இருந்தாலும் அங்கு ஒரு நகரம் அல்லது குறிப்பிட்ட சில நகரங்கள் அந்த தேசத்தினுடைய பெருமையை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆக நகரம் என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு நாட்டினுடைய சிறப்பு. இங்கு அயோத்தியை வர்ணிக்க தொடங்குகிறார் அம்பர். அயோத்தி மாநகரம் எவ்வளவு மேன்மை பெற்று இதுவரைக்கும் நாட்டினுடைய ஒட்டுமொத்த தன்மையும் சொன்னார், ஒட்டுமொத்த நாடும் எப்படி இருந்தது என்று சொன்னார். இப்போது அந்த நாட்டின் தலைநகராகிய அந்த அயோத்தி மாநகரம் எப்படி இருந்தது, அதனுடைய மேன்மைகள் என்ன, அதனுடைய உன்னத தன்மை என்ன என்பதை சொல்லப் போகிறார். இது நகரப்படலம் என்பது பல அநேக பாடல்கள் கொண்ட ஒரு பெரும் படலம் தான். அதில் இருந்து சில குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் தொகுப்பாசிரியர் தேர்ந்தெடுத்து இதில் நமக்கு தந்திருக்கிறார். இப்போது அதில் உள்ள அந்த தொகுப்பில் உள்ள முதல் பாடலை நாம் பார்ப்போம். தங்கு பேர் அருளும் தர்மமும் துணையா அம்பகை புலன்களையும் தவிக்கும் பொங்குமா தபமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடமான செங்கன்மால் பிறந்தான் தளப்பெரும் காலம் திருவிங்கி திருந்தமை தெளிந்தால் அங்கன்மா ஞான திண்ணகர் ஒக்கும் பொன்னகர் அமர நாட்டு யாரோ. ஒரு பெரும் பாடலாக இருக்கிறது. பெரும் பாடலாக இருப்பது போல ஏன் தெரிகிறது என்றால் நான்கடி பாடல் தான். ஆனால் மற்ற பாடல்களோடு இதுவரைக்கும் பார்த்து சில பாடல்களோடு ஒப்பிடும்போது இது கொஞ்சம் சற்று நீண்ட பாடல் போல தெரியும். ஆனால் நான்கடி பாடல் தான். பெரிய பாடலாக தெரிவதற்கு காரணம் அதில் உள்ள சீர்கள் அதிகமாக இருக்கும். சென்ற பாடல் அந்த வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால் என்ற பாடல் நான்கு அடி பாடல் தான். அதில் நான்கு சீர்கள் இருந்தன, ஒவ்வொரு அடியிலும் நான்கு சீர்கள். அதனால் அது அளவில் சிறியதாக காட்சி அளித்தது. இதுவும் நான்கு அடி பாடல் தான், ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ஏழு சீர்கள் அமைந்திருக்கு. அதனால் இது சற்று பெரிய பாடலாக காட்சி அளித்தது. ஆனால் அடிப்படையில் இது ஒரு நான்கு அடி பாடல் தான். நான்கு அடி விருத்தம், எழுச்சி ராசிரிய விருத்தம் என்று இதை சொல்லுவார். ஐயா, இடையூறுக்கு மன்னிக்கவும் ஐயா. நிரஞ்சன், உங்களை நான் அட்மின் ஆக்கியிருக்கேன், உங்களால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னு தெரியல, என்னால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. நான் பார்க்குறேன், இல்லையே எனக்கு ஆப்ஷன் வரலையே. ரெக்கார்டிங் ஆட் பண்ணிட்டு இருக்கான், ஐ திங்க் அவங்க தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னால வந்து இப்ப கண்ட்ரோல் போயிடுச்சு, எனக்கு இப்ப அட்மின் ரைட்ஸ் இல்ல. ஓ இருங்க, நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் திருப்பி. இல்ல இல்ல, ஸ்கிரீன் ஷேர் மட்டும் தான் நான் சொல்றேன். ஓ இருங்க இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, ஓ யா யா, ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுது. நன்றி ஐயா, இடையூறுக்கு மன்னிக்கோம் ஐயா, தொடருங்க. இருங்க, நான் கரெக்டாக எந்த டேப்ல இருந்தேன்னு எனக்கு தெரியல. எட்ஜில் ஓப்பன் பண்ணாமல் எதில் ஓப்பன் பண்ணா? நல்லா தெரியுதுங்களா? கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. தொடங்கலாம் ஐயா, மன்னிக்கோம். இந்த பாடல் சொல்லக்கூடிய அடிப்படை கருத்து, இந்த அயோத்தி மாநகருக்கு இணையான நகரம் தேவர் உலகத்தில் கூட இல்லை, அவ்வளவுதான். இது சொல்லக்கூடிய செய்தி அவ்வளவுதான். தேவர் உலகத்தில் கூட இந்த நகருக்கு, இந்த அழகான அயோத்திக்கு இணையான ஒரு நகரம் இருக்க முடியாது. ஏனென்றால் இது நகரங்களிலெல்லாம் தலைமை மிக்க மிக உன்னதமான நகரம் என்ற ஒரு கருத்தை இது சொல்லுகிறது. அதற்கு ஒரு காரணம் சொல்கிறது, சிறந்த நகரம் தேவர் நகரத்தில் கூட, தேவர் உலகத்தில் கூட இப்படி ஒரு நகரம் இருக்க முடியாது. சொர்க்கம் உன்னுலகம் எல்லாம் மேல் உலகில் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அந்த சொர்க்கம் இருக்கக்கூடிய அந்த தேவர் உலகத்தில் கூட இப்படி ஒரு நகரம் இருக்க முடியாது என்று சொல்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டும். ஏன், என்ன காரணத்தால் இதற்கு இணையான ஒரு பட்டணம் அந்த மேல் உலகத்தில் கூட இருக்க முடியாது என்று சொல்கிறார்? அதற்கு ஒரு காரணத்தை இவர் சொல்ல வேண்டும். அந்த காரணத்தை இந்த பாடலில் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நகரம் தேவர் உலகத்தில் கூட இருக்க முடியாது, அதற்கு காரணம் என்ன என்பதை, அதற்கு ஒரு காரணம் கற்பித்து சொல்லவில்லை, அதற்கு ஒரு காரணத்தை கண்டறிந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இங்கே வந்து பிறந்திருக்கிறான் திருமால், அவதரித்திருக்கிறான் திருமால். திருமால் யார்? 33 கோடி தேவர்களும் எல்லா விதமான முனிவர்களும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவகோடிகளும் யாருடைய பாதத்தில் போய் அடைய வேண்டும் என்று மனத்துக்குள்ளாக எண்ணமிட்டு அதை நோக்கமாக கொண்டு தவம் முதலியவை செய்கிறார்களோ அந்த திருமால், அந்த திருமால் இங்கே வந்து பிறக்கிறார், இந்த அயோத்தியில் வந்து பிறக்கிறார். எல்லோரும் யாரிடம் போய் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரிடம் போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவன் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறான், இங்கே வந்து பிறந்திருக்கிறான். அப்படியானால் இந்த நகரத்தினுடைய உன்னத தன்மையை நாம் என்னவென்று சொல்வது? இதற்கு இணையான ஒரு நகரம் தேவர் உலகத்தில் கூட இருக்க முடியாது என்று சொல்லுவோம். இதுதான் கம்பர் அந்த நகரத்தை சிறப்பிக்கின்ற விதம். திருமாலே வந்து பிறந்திருக்கிறதா என்பதனால் இது மற்ற எல்லா நகரங்களை விட மேன்மை பெற்றதாக ஆகிவிடுகிறது. அந்த கடவுள் நாயகனே வந்து அவதரித்திருப்பதனால் தேவர் உலகத்தில் கூட இப்படி ஒரு நகரம் இருக்க முடியாது என்று சொல்ல, செங்கன்மால் பிறந்து ஆண்டு அளப்பெறும் காலம் திருவின் வீட்டிருந்தமை தெளிந்தால் அங்கன்மான் யாழ திண்ணகர் ஒக்கும் பொன்னகர் அமர் அமர் நாட் யாதோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இன்னகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டு யாதோ. அந்த இன்னகர் பொன்னகர் என்ற இரண்டு வார்த்தைகளையும் கவனிக்க வேண்டும். இன்னகர் என்பதில் தன்னகரம் வந்திருக்கிறது, பொன்னகரம் என்பதில் ரன்னகரம் வந்திருக்கிறது. சிலர் இந்த இடங்களில் குழப்பம் பட்டு அந்த நகரத்தை மாற்றி பயன்படுத்துவோர் நிறைய பேர். இன்னகர் என்பது சுட்டிச்சொல், இந்த நகரம். அங்கு அந்த சுட்டிச்சொல் வரும்போது தன்னகரம் தான் வர வேண்டும். பொன்னகர் என்பது பொன் கூட்டல் நகர், அங்கு பொன் என்ற அந்த ரன்னகரம் இருக்கிறது, பொன் என்பதில் ரன்னகரம் இருக்கிறது. அதனோடு நகர் என்பது சேரும் போது அந்த தன்னகரமும் ரன்னகரமாக மாறி பொன்னகராக மாறிவிடும். இன்னகர் ஒக்கும் பொன்னகர் அமர நாட்டு யாதோ என்பது கம்பர் எழுப்பக்கூடிய கேள்வி. இந்த அயோத்தியை நிகர்க்கின்ற ஒக்கும், ஒக்கும் என்றால் நிகராக இருக்கக்கூடிய, இந்நகர் ஒக்கும், இந்நகரை நிகழ்த்திருக்கின்ற பொன்னகர், அழகான பட்டணம் அமரர் நாட்டு யாதோ. அமரர் என்றால் தேவர்கள், தேவர்களுடைய அந்த தேசத்தில் அந்த மேல் உலகத்தில் கூட யாதோ யாது இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு பதில் இருக்க முடியாது என்பது நமக்கு அதற்குள்ளேயே தொக்கி நிற்கிறது. சில கேள்விக்கு பதில் அந்த கேள்வியிலேயே அடங்கியிருக்கும், அப்படிப்பட்ட கேள்வி இது. அமரர் நாட்டு யாதோ, அமரர் நாட்டில் இதற்கு இணையான ஒரு நகரம் இருக்கிறது, இருக்கிறதா யா, அது எதுவோ என்று கேட்கும்போது அங்கு எதுவும் இல்லை. இந்நகருக்கு இணையான நகரம் எந்த உலகத்திலும் இருக்க முடியாது, தேவர் உலகத்திலும் இருக்க முடியாது என்ற பதில் கிடைக்கிறது. செங்கன்மாள் பிறந்து ஆண்டு அளப்பெரும் காலம் திருவின் வீற்றிருந்தமை தெளிந்தாள். செங்கன்மாள், மாள் என்றால் திருமால், அந்த வார்த்தையை நாம் ஏற்கனவே பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். திருக்கருவை பதிற்றுப்பத்தில் அந்த மாள் என்ற சொல் சில பல இடங்களில் வந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். மாள் என்றால் திருமால், அந்த விஷ்ணுவை குறிக்கிறது. செங்கன்மாள் என்று திருமாலுக்கு ஒரு அடை கொடுக்கிறார். திருமாலுடைய வண்ணம் உங்களுக்கு தெரியும், அவன் கார்மேனி வண்ணன், மேகம், மேகம் போன்ற நிறத்தவன், மேகம் நிறம் என்று சொல்வார்கள், அல்லது நீலமேனி வண்ணன், மரகத வண்ணன் என்றெல்லாம் சொல்வார்கள். சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும், மூன்று விதமாக சொல்லுகிறார்களே திருமாலை, கருநிறம் என்று சில இடங்களில் சொல்லுகிறார்கள், கருமே கருமுகில் வண்ணன் என்று சில இடங்களில் சொல்கிறார், சில இடங்களில் நீலமேனி வண்ணன் என்று சொல்கிறார், நீல நிற கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடா என்றெல்லாம் பாடுகிறார்கள். சில இடங்களில் மரகத வண்ணன் என்று சொல்கிறார்கள், பச்சைமா மலைவோல் மேனி என்று சொல்கிறார். அப்படியானால் அவனுடைய வண்ணம் பச்சையா நீலமா கரிய நிறமா என்ற ஒரு சந்தேகம் வரும். இது நீங்கள் இலக்கியங்களில் பார்த்தால் இந்த மூன்று விதமாகவும் திருமால் குறிப்பிடப்படுவார். மூன்று விதமாகவும் குறிப்பிடப்படுகிறாரே, அப்படியானால் உண்மையான நிறம் எது என்று ஒரு கேள்வி வரும். உண்மை என்னவென்றால் இந்த மூன்றுமே ஒரே நிறம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மூன்று நிறங்களும் இலக்கியங்களில் அபேதமாக, அதாவது வேறுபாடு இல்லாமல் பயன்பாட்டில் பயின்று வரும். அது ஒரு வழக்கம். அந்த வழக்கப்படி திருமால் அந்த மூன்று வண்ணமாகவும் குறிப்பிடப்படும். அடிப்படையில் அவன் ஒரு கருநிறத்தவன். அந்த கருநிறம் என்பது நீல நிறமாகவும் சொல்லப்படுகிறது, பச்சை நிறமாகவும் சொல்லப்படுகிறது. அது ஒரு அபேதமாக மற்ற நிற, அந்த மற்ற இரண்டு நிறங்களோடும் வேறுபாடு இல்லாமல் அது கலந்து உரைக்கப்படுகிறது. அதனால்தான் அந்த மூன்று விதமாகவும் இலக்கியங்களில் அது ஆளப்படுகிறது. அவனை மூன்று வண்ணம் உடை, மூன்று வண்ணங்களோடும் சேர்த்து சொல்கிறார். இங்கு செங்கன் என்று சொல்லப்படுகிறது. திருமால் என்பவன் கருநிறத்தவன் அல்லது நீல நிறத்தவன், பச்சை நிறத்தவன். ஆனால் அவனுக்கு சில இடங்களில் சில உறுப்புகள் செக்க சிவந்த வண்ணம் உடையவனாக, வண்ணம் உடையனவாக இருக்கின்றன. அவனுடைய கைகள் தாமரை பூ போன்ற சிவந்த வண்ணம் உடையவை. அவனுடைய பாதங்கள் தாமரை பூ போன்ற சிவந்த வண்ணம் உடையவை. அவனுடைய கண்கள் தாமரை பூ போன்ற சிவந்த வண்ணம் உடையவை. இப்படி சில அங்கங்கள் சிவந்த வண்ணமுடையவையாகவும் ஒட்டுமொத்த அவனுடைய தோற்றமும் கருநிறமுடைய உடையனவாகவும் இருக்கு. இதை மிக அழகாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடுகிறார். அதாவது பெரியவனை மாயவனை பேர் உலகம் எல்லாம் திரிகமல உந்தி உடை விண்ணவனை தன்னும் திருவடியும் பாயும் திருவடியும் செய்ய அரியவனை பாடாத அரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பாரதம் கண்ணென்ன கண்ணே என்ற ஒரு பாடலை சொல்லி அவன் கரியவன் தான். ஆனால் அவனுடைய திருவடி திருக்கரங்கள் திருக்கண்கள் இவையெல்லாம் செய்ய நிறத்தில் உள்ளன சிவந்த நிறத்தில் உள்ளன என்று இளங்கோவடிகள் பாடுகிறார். அந்த அடிப்படையில் இங்கு திருமால் செங்கன்மாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவனுடைய மேனி கருநிற மேனி, ஆனால் அவனுடைய கண்கள் தாமரை பூ போன்ற சிவந்த நிறம் உடைய அகன்று விரிந்த கண்கள், அதை சொல்கிறார் செங்கன்மாள் என்று சொல்கிறார். பல இடங்களிலும் இந்த செங்கன் என்பது திருமாலோடு சேர்ந்து வரும், செங்கன்மாள் என்று அவனை சொல்லுவார். இது ஒரு இலக்கிய தொடராக பல இடங்களில் ஆளப்படுகிறது. செங்கன்மாள் அவனுடைய கண்கள் சிறப்பித்து பேசப்படுகிறது. அதனால்தான் அவனுக்கு ஒரு பெயர் புண்டரீக அக்ஷன் என்ற ஒரு பெயர் அவனுக்கு. புண்டரீகம் என்றால் தாமரை, அக்ஷம் என்றால் கண், புண்டரீகாட்சன் என்றால் தாமரை போன்ற கண்களை உடையவன் என்று அடிப்படையில் அவனுக்கு அந்த பெயர் உண்டு. அந்த அடிப்படையில் செங்கன்மாள் என்ற சொற்றொடர்கள் எல்லாம் வந்திருக்கிறது. செங்கன்மாள் பிறந்து சிவந்த கண்களை உடைய திருமால் பிறந்து ஆண்டு அங்கே ஆட்சி செய்து அளப்பெரும் காலம் அளவிட முடியாத காலம் திருவின் வீற்றிருந்தமை அறி தெளிந்தாள். திரு என்பது திருமகளை குறிக்கிறது. திருமகளினுடைய அவதாரமாகிய சீதா பிராட்டியோடு சேர்ந்து அங்கு இருந்ததை அந்த அயோத்தியில் இருந்ததை தெளிந்தால் நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டால் நமக்கு ஒரு உண்மை தெரிய வரும். அப்படி நாம் தெளிந்து அறிந்து கொண்டால் அந்த கடவுளின் நாயகனாகி அந்த திருமாலே பிறந்திருக்கிறான் அவதரிச்சிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் தன் மனைவியாகிய திருமகளோடு அங்கு அளவற்ற காலம் அரசாட்சி செய்திருக்கிறான். இந்த சரித்திர நிகழ்வை நாம் தெளிந்து உணர்ந்து கொண்டால் இந்த பட்டணத்தினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ளும். திருமாலே வந்து பிறந்திருக்கிறார், அதுவும் தன் மனைவியோடு அங்கு ஆட்சி செய்திருக்கிறார். அப்படியானால் இந்த நகரத்தின் பெருமையை எப்படி சொல்ல முடியும்? இந்த நகரத்திற்கு இணையான நாடு அமரர் உலகத்தில் கூட, இந்த நகரத்திற்கு இணையான நகரம் அமரர் நாட்டில் கூட இருக்க முடியாது என்று சொல்லி திருவின் வீற்றிருந்தமை தெளிந்தால் அங்கன்மா ஞாலத்திண்ணகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டு யாதோ. அங்கன்மா ஞாலம், அங்கன்மா ஞாலம் என்ற சொற்றொடரும் இலக்கியத்தில் பல இடங்களில் பயந்து வரக்கூடிய ஒரு சொற்றொடர் தான். ஞாலம் என்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், உலகம் என்று அர்த்தம். அந்த ஞாலத்திற்கு அங்கன்மா ஞாலம் என்ற ஒரு அடை கொடுத்து பல இடங்களில் இலக்கியங்களில் நீங்கள் காண முடியும். திருப்பாவை பாடல்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள், அனைவருக்கும் திருப்பாவை பாடல்கள் 30 பாடல்களும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் ஒரு பாடலில் அங்கன்மா ஞாலத் அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிழை சங்கம் இருப்பார் என்று ஒரு பாடல் தொடங்கும். அங்கன்மா ஞாலத்து என்று வரக்கூடிய இப்படிய ஞாலத்தை அங்கன்மா ஞாலம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அங்கன்மா ஞாலம் என்றால் கண் என்றால் இடம், அம் என்றால் அழகு, அங்கன்மா ஞாலம் என்றால் அழகிய இடம் இடத்தை உடைய, அம் கண் அழகிய இடத்தை உடைய மா ஞாலம் பெரிய உலகம் என்று பொருள். அந்த சொற்றொடரை நினைவில் நிறுத்திக் கொள்வது நல்லது. ஏனென்றால் பல இடங்களில் நாம் அத்தகைய சொற்றொடரை பார்க்க முடியும். அம் கண் மா ஞாலம் அழகிய இடத்தை உடைய பெரிய உலகம், அப்ப அழகான இடங்களை உடைய இந்த பெரிய உலகத்தில் இந்த நகரத்தை நிகர்க்கின்ற இந்நகர் ஒக்கும் பொன்னகர் அழகான நகரம் அமரர் நாட்டு யாதோ, தேவர் உலகத்தில் கூட யாதோ, யாதும் இருக்க முடியாது, எதுவும் இருக்க முடியாது என்ற ஒரு பதிலை நமக்கு கம்பர் சொல்லாமல் சொல்லிவிடுகிறார். இப்போது நாம் இந்த பாடலினுடைய சாரமான கருத்தடங்கிய பின் இரண்டு அடிகளை பார்த்தோம். அதற்கு முந்திய அடி என்னவென்றால் அந்த செங்கன்மாலை சிறப்பிக்கின்ற அடி. மால் வந்து இங்கு பிறந்திருக்கிறான், திருமால் வந்து இங்கு பிறந்திருக்கிறான், அதனால் இது சிறப்பான நகரம் என்று சொல்லிவிட்டார். திருமால் வந்து பிறந்ததனால் எப்படி சிறப்பாகிறது என்றால், அந்த திருமால் சாதாரணமானவனா? அவன் மிக உன்னதமானவன், அப்படிப்பட்டவனே இங்கு வந்து பிறந்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். ஆக அந்த திருமாலை சிறப்பிக்கும் அடிகளாக முன் இரண்டு அடிகளை அமைக்கும். எப்படிப்பட்ட திருமால்? பொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடமான செங்கன்மா. அவன் எல்லோருக்கும் புகலிடமாக, அடைக்கல ஸ்தானமாக அவன் திகழ்கிறான். அந்த செங்கன்மால் திகழ்கிறான், அவன் வந்து இங்கு பிறந்திருக்கிறான் என்று சொல்லு. பொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவருக்கும் புகலிடம். தவமும் ஞானமும் அடைய பெற்றோர், புணர்ந்தோர் என்றால் அதை அடைய பெற்றோம், அந்த தவத்தையும் ஞானத்தையும் அடைய பெற்றோம். அதாவது உயர்ந்த ஆன்மீக ஞான ஞானிகள், அந்த தவசிகள், இவர்களுக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கக்கூடிய அந்த திருமால். இவர்கள் எல்லோரும் திருமாலை போய் சேர வேண்டும், திருமால் இருக்கின்ற இடத்திற்கு போய் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் திருமால் ஒரு இடத்தை வந்து அடைந்திருக்கிறார், இந்த அயோத்தியை வந்து அடைந்திருக்கிறார். அப்படியானால் இந்த அயோத்தியினுடைய சிறப்பை நாம் என்னென்று சொல்வது என்று கம்பர் ஒரு தர்க்கமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இந்த அயோத்தியின் சிறப்பை சொல்வதற்கு ஒரு தர்க்கத்தை அவர் பயன்படுத்தி, திருமாலை அடைய திருமாலை சேர எல்லோரும் விரும்புகிறார்கள், அந்த திருமால் இந்த அயோத்தியை வந்து சேர்ந்திருக்கிறான் சொல்கிறார். அந்த பொங்கு மாதவமும் ஞானமும் புலர்ந்தோர் என்று சொல்கிறார்கள், சொல்லியிருக்கிறார் அல்லவா, அந்த அடி தவசிகளை குறிக்கிறது. தவம் செய்பவர்கள், ஞானிகள், ஆன்மீக வாழ்க்கையில் உள்ளவர்கள், இவர்களை எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வாசகமாக அந்த வாசகம் அமைந்திருக்கு. பொங்குமா தவமும் ஞானமும் புலர்ந்தோர். பொங்கு மாதவம், தவம் என்பது மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகிறது. அவர்கள் நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டே இருப்பதனால் பொங்கு மாதவம் என்று சொல்கிறார். நேற்று மிக அதிக கடும் தவம் செய்தார், இன்று அந்த தவத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டார் என்ற நிலையான தவம் அல்ல. நேற்று செய்த தவத்தை விட இன்று ஒருபடி அந்த தவத்தின் தன்மை முதிர்ந்திருக்கிறது, அதனுடைய தீவிரம் கூடியிருக்கிறது என்பதை உணர்த்துவதாகத்தான் அந்த பொங்கு என்ற வார்த்தையை கம்பர் பிரயோகித்தார். பொங்கு மாதவம், மேலும் மேலும் அதிகரிக்கின்ற மாதவமும் ஞானமும் கொண்டவர்கள் யாவருக்கும் புகலிடமாக திகழக்கூடிய அந்த செங்கன்மாள். இப்போது அந்த பொங்கு மாதவமும் ஞானமும் புணர்ந்தோர் என்று சொன்னார் அல்லவா, அந்த அடிக்கு ஒரு அடைமொழி முன்பு குடிக்கிறார். அங்கு பேர் அருளும் தருமமும் தருமமும் துணையா தம்பகை புலன்கள் ஐந்து அவிக்கும் பொங்கு மாதவமும் ஞானமும் புணர்ந்தோர். இந்த பொங்கு மாதவமும் ஞானமும் புலர்ந்தோர் எப்படி அதை அடைந்தார்கள் என்பதை முன்பு சொல்கிறார். அங்கு பேர் அருள், தங்கள் உள்ளத்தில் தங்கி இருக்கக்கூடிய பேரருள், அதாவது பெரும் கருணையும் இரக்க சுவாபமும் தர்மமும் அற எண்ணமும் துணையா தங்களுக்கு துணையாக கொண்டு தம் பகை புலன்கள் ஐந்து அவிக்கும், தங்களுடைய பகையாக இருக்கக்கூடிய புலன்கள் ஐந்தையும் அடைச்சி அதை ஒடுக்குகின்ற இந்த பொங்கு மாதவமும் ஞானமும் புணர்ந்தோ என்று சொல்கிறார். அதாவது இந்த தவசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பேரருள் உடையவர்கள், தர்ம சிந்தனை உடையவர்கள். இந்த பேரருளையும் தர்மத்தையுமே துணையாக கொண்டு தங்களுடைய ஐந்து புலன்களையும் அடக்கியவர்கள். அப்படி அடக்கி பெரும் மாதமும் ஞானமும் பெற்றவர்கள். அப்படி அடைந்த அந்த ஞானமும் தவமும் அடைய பெற்ற அவர்கள் தங்களுக்குரிய புகலிடமாக அல்லது அடைக்கலஸ்தானமாக திருமாலை போய் அடைகிறார்கள். அவர்கள் எல்லோரும் திருமாலைத்தான் தங்களுடைய அடைக்கலமாக நினைக்கிறார்கள். திருமாலினுடைய பாதத்தை தான் பஞ்சமாக போய் சேர்கிறார். அப்படிப்பட்ட திருமான் இங்கு வந்து பிறக்கிறான், இந்த அயோத்தியில் வந்து பிறக்கிறான். அது மட்டும் இல்லாமல் தன் மனைவியாகிய திருமகளோடு, திருமகளின் அவதாரமாகிய சீதையோடு அளவற்ற காலம் அரசாட்சி புரிகிறான். அப்படியானால் இந்த அயோத்தியினுடைய சிறப்பை நாம் என்னவென்று சொல்வது? இதற்கு இணையான ஒரு நகரம் அந்த தேவர் உலகத்தில் கூட இருக்க முடியாது என்று சொல்வது இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதில் உங்களுக்கு சந்தேகம் கேட்டால் அம் கண்ணா, கண்ணுனா இடமாயா, அம் கண் இடம். இதற்கு முன்பு செங்கண் வந்திருக்கிறது, அது அங்கு கண்ணையே குறிக்கும். இங்கு கண் என்பது இடத்தை. ஐயா ஒரு இலக்கண கேள்வி, இதுல மூணாவது வரியிலையும் நாலாவது வரியிலையும் எதுகை வந்து முன்னாடி இரண்டு வரிகள்ல தங்கு பொங்குன்னு இருக்கு, இங்க செம் கண். அது வந்து சேர்த்து எழுதியிருந்தால் எதுகை சரியாக இருக்கும். இவர் பதிப்பாசிரியர் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை பிரித்திருக்கிறார். அது நீங்கள் சேர்த்து எழுதினால் செங்கன் என்று சேரும்போது செங்கன் என்றுதான் வரும். அதே போல அம்கண் என்பது அங்கன் என்றுதான் வரும். அங்கு அந்த இங்க் அதுதான் வரும். இரண்டு இடத்திலும் அப்படி வந்தால் அங்கு எதுகை முந்தைய எதுகைக்கு இணையாக அமைக்கும். இப்படி பிரித்து எழுதுவதனால் குழப்பம் வருகிறது. சரி ஐயா, அதே போல கடைசி வரியில் ஐயா பொன்னகர் அமரர் நாடு யாதோ, அதை எப்படி படிக்கணும் ஐயா? நாடு யாதோ நாட்டு, அதுல அந்த இட்டு என்பதில் அந்த புள்ளி இல்லாமல் போய்விட்டது. அது அதுல நாட்டு யாதோ, அமரர் நாட்டு யாதோ, அமரர் நாட்டில் யாதோ என்றார். அமரர் நாட்டு யாதோ அது அடைப்புக்குறியில இருக்கு இல்லையா? அங்க அது இல்லைன்னா எப்படி படிக்கணும்? ஏன்னா அதுக்கு அடுத்தது ஒரு அடைப்புக்குறி இருப்பதனால் அதை எப்படி சேர்த்து வாசிக்க வேண்டும் என்று கேட்டேன். ஆமா ஆமா, இப்ப அங்க எதற்கு முன்பெல்லாம் அங்கன்மா ஞாழ திண்ணகர், அந்த அந்த பூ அந்த குற்றியலோகரம் அந்த இகரத்தோடு சேர்ந்து அங்கன்மா ஞாழ திண்ணகர் ஒப்பு உன்னகர் அமரர் ஞாத்யாதோ, அது சேரும் போது அங்க டீ வரும், அங்க ஒரு குட்டியல் லிகரம் வந்துவிடும், அந்த டூ வந்து டீயா மாறும். நீங்கள் சேர்த்து எழுதிய பதிப்புகளில் பார்த்தீர்கள் என்றால் அமரர் ஞாத்யாதோ டீ போட்டிருப்பார்கள், அமரர் ஞாத்யாதோ அப்படி வரும். அது சேர்த்து வாசிக்கும் போது அப்படிதான் வரும், உன்னகர் அமரர் ஞாத்யாதோ டியாதோ டீ டீ வரும், நான் நாட்டி யாதோ அப்படி அந்த மாதிரி செய்யும். அதை அப்படியே வாசிக்கும் போது அந்த ஓசை வந்து விடும், உன்னகர் அவர் ஞாட்டி யாதோ என்று வாசிக்கும் போது அந்த ஓசை இயல்பாக வந்து விடும். சரி, தகரம் வரும் இல்ல அந்த இடத்துல? தகர டி வரும். ஐயா ஒரே ஒரே நிமிஷம், இங்க பாருங்க திருப்பாவை பாடல்ல அந்த கரெக்டா அந்த பாடல் எடுத்திருக்க, அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான, அது அந்த அந்த வார்த்தை பார்க்கும் போதே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அந்த டாக்குமெண்ட் எடுத்து ஓபன் பண்ணி ரெடியா சைட்ல வச்சிருந்தேன், அது உடனே எடுத்து அதே சொத்தோட அதே அர்த்தத்திலே வருது இல்ல? ஆமா, அங்க அதுல இங்குதானே போட்டுருக்க. ஆமா ஆமா, அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கன்மா, அது சேர்த்தே எழுது. நிரஞ்சன் அந்த அந்த திருப்பாவை இந்த டாக்குமெண்ட் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விடுறீங்களா? ஆ அனுப்பிச்சு விடுறேன் உங்க பொருளோட, நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன் விளக்கம் பொருள். தேங்க் யூ தேங்க் யூ. இன்டர்நெட்ல இருந்தா தேடுன தேடி. ஓ அப்படியே, ஓகே ஓகே. இது முதல்ல பார்க்கும்போது புரியாத மாதிரி இருந்தது, நீங்க அது பிரிச்சு சொன்னப்புறம் எளிமையான பாடல் மாதிரியே இருக்கு. எளிமையான பாடல் தான், அந்த அர்த்தம் என்பது திருமால் இங்கு பிறந்திருப்பதனால் இதற்கு இணையான நகரம் எதுவும் இல்லை என்பதுதான் இது சொல்ல வரக்கூடிய அர்த்தம். அந்த கருத்து அந்த இரண்டு அடி பின்னிரண்டு அடிகள்ல இருக்கு. செங்கன்மால் பிறந்த ஆண்டு அளப்பெரும் காலம் திருவிஞ்சீட்டு இருந்தமை தெளிந்தால் அங்கன்மா ஞாலன் திண்ணகர் ஒப்பும் பொன்னகர் அமரன் யாட் யாதோ, அந்த இரண்டு அடிகளே இருக்கு. அதற்கு முந்தைய அடி அந்த திருமாலை சிறப்பிக்கக்கூடிய அடியாக இருக்கு. இதை பிரித்து நாம் அறிந்து கொண்டால் பாடல் எளிமையாக ஆசிரியர் விருத்தமா வருமா, எப்படி இது என்ன இலக்கண கட்டுப்பாட்டுகள்? எழுசீர் ஆசிரிய விருத்தம். நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் ஏழு சீர்கள் இருக்கிறது பாருங்கள். தங்கு பேர் ஒரு சீர், அருளும் இரண்டாவது சீர், தருமமும் மூன்றாவது சீர், துணையா நாலாவது சீர், அம்பகை ஐந்தாவது சீர், புலன்கள் ஐந்து ஆறாவது சீர், அவிக்கும் ஏழாவது சீர். தங்கு பேர் அருளும் தருமமும் துணையா தம்பகை புலன்கள் ஐந்து அவிக்கும் பொங்குமாதவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடம் ஆன செங்கன்மால் பிறந்தான் தளப்பெறும் காலம் திருவின் வீட்டிருந்தமை தெளிந்தால் அங்கன்மா ஞாழ திண்ணகர் ஒக்கும் பொன்னகர் அவர் ஞாட்டி யாதோ. படிக்கும் போதே ஒரு ஓசை வந்து ஏழு ஸ்ரீராசி. ஐயா நீங்க படிக்கும் போது அமரர் ஞாட்டி யாதோன்னு சொன்னீங்கல்ல ஐயா, ஞகரம் நாட்டி யாதோ, அமரர் நாட்டி யாதோ தீவரும். சரி நாட்டி யாதோ, நாட்டி அந்த டூ வந்து டீயாக மாறிவிடும். நாட்டி யாதோ சரி, அது இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் ஒரு அந்த யாவர்வதனால் வரக்கூடியது. அந்த குச்சியல் உயரத்துக்கு பிறகு யா வரும்போது அந்த இடத்தில் குச்சியல் நிகரம் பிறக்கும் என்பார்கள். அந்த டீ டீ இருக்கிறது அல்லவா, அந்த டீயில் உள்ள டீ வந்து குச்சியல் நிகரம், அது குச்சியல் நிகரமாக சொல்லுவார்கள். மேலே உள்ளதெல்லாம் குச்சியல் உகரம், அந்த பிறந்து பிறந்து அந்த பிறந்து என்பதில் உள்ள தூ குச்சியல் உகரம், அந்த ஞாலத்து என்பதில் உள்ள அந்த தூயில் உள்ள உகரம் குச்சியல் உகரம். இங்கு நாட்டு என்பதில் உள்ள அந்த குச்சியல் உகரம், அந்த குச்சியல் உகரத்தோடு அந்த யா என்பது சேரும் போது அங்கு ஒரு குச்சியல் நிகரம் பிறந்துவிடும், அது ஞாட்டி யாதோ டீ வரும். அந்த குச்சியல் நிகரம் பிறக்கும் போது அந்த டீக்கு தனியாகின ஒரு மாத்திரை வராது. அங்கு மாத்திரை கூடினால் அந்த பாடல் கெட்டு போகும். அங்கு குச்சியல் உகரம் இயல்பாகவே மாத்திரை குறைந்து ஒழிக்கும். ஒழிக்கும் போது அந்த பாட்டினுடைய ஓசை சரியாகிவிடும். அந்த பாட்டினுடைய ஓசை அதற்கு என்ன ஓசையோ அதற்குரிய ஓசை உடையதாக. சரி, இதுல கவனிக்க வேண்டியது அளப்பெரும் காலம் அவன் அங்கு ஆட்சி செய்தான் என்று வந்திருக்கிறது. செங்கன்மால் பிறந்து ஆண்டு அளப்பெரும் காலம், அது என்ன அளப்பெரும் காலம் என்றால் அளவிட முடியாத காலம். எத்தனை காலம் என்றால் நாம் அந்த நூல்களில் இருந்து மூல நூலில் இருந்து தெரிய வருவது, நமக்கு தெரிய வருவது 11,000 ஆண்டு அவன் அயோத்தியை அரசாட்சி செய்தான் என்று ஒரு செய்தி கிடைக்கிறது. 11,000 ஆண்டுகளில் அவன் சீதையோடு கூடியிருந்தது 1,000 ஆண்டுகள் தான். 10,000 ஆண்டுகள் சீதையை அவன் பிரிந்துதான் இருந்தான். பிரிந்து இருந்தான் என்றால் அவன் ராவணன் தூக்கி சென்ற போது பிரிந்து இருந்தது வெறும் 10 மாத காலம் தான், அதிக காலம் கிடையாது. திரும்பி வந்த பிறகு, பட்டாபிஷேகம் ஆன பிறகு, இவன் அரசனான பிறகு சீதையோடு 1,000 ஆண்டு சேர்ந்து வாழ்கிறான். அதன் பிறகு சீதையை புரிந்து ஒரு 10,000 காலம் இவன் தனியாக ஆழ்கிறான். சீதை காட்டில் காட்டுக்கு ராமனால் காட்டுக்கு அனுப்பப்பட்டு அவள் அங்கு தனித்து இருக்கிறாள் என்ற வரலாறு சொல்லப்படுகிறது. இப்படியாக கதை அமைந்தது. அதனால்தான் அளப்பெரும் காலம் என்று பயன்படுத்த 11,000. இதுல வேறு ஐயங்கள் உண்டா? இந்த பாடல் நல்லா புரிஞ்சிச்சு எனக்கு, புரிஞ்சுன்னா அடுத்த பாடல் போகலாம். திரு என்பது செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பொதுவாக செல்வம், சிறப்பு, மேன்மை என்றெல்லாம் பொருள்படக்கூடிய வார்த்தை. அது திருமகளையும் திருமகளை குறிக்கக்கூடிய திருமகள் தான் சீதையாக அவதரிக்கிறாள், திருமகள் தான் ராமனாக அவதரிக்கிறார். அதனால் இரண்டையும் சேர்த்து சொல்கிறார். செங்கன்மால் பிறந்தான் தளப்பெறும் காலம் திருவின் வீற்றிருந்தமை தெளிந்தாள். அதாவது நாம் சொல்லுவோம் அல்லவா, ஒருவர் பெரிய ஒரு பெரிய உன்னதமான ஒருவர் ஒரு காரியத்தை செய்தால் அவரே இதை செய்கிறார், அதனால் இது ஒரு சிறந்த காரியம்தான், அவரே அங்கு சென்று இருக்கிறார், அதனால் அது அவர் சிறந்த இடம்தான் என்றெல்லாம் இப்போது கூட நாம் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது அல்லவா. அதை போலத்தான் இங்கு கம்பரும் சொல்கிறார். திருமாலே இங்கு வந்து பிறந்திருக்கிறார். திருமால் கடவுள் நாயகன், அவன் மூல பரம்பொருள், அவனே இங்கு வந்து பிறந்திருக்கிறான். பெரும் தவம் செய்பவர்களெல்லாம் யாரை அடைய வேண்டும் என்று கருதி கடும் தவம் செய்கிறார்களோ அவனே இங்கு வந்திருக்கிறான் என்று சொல்லி இந்த அயோத்தியினுடைய பெருமையை ஸ்தாபிக்கிறார். இப்படியாக ஒரு உச்சியை பயன்படுத்தி அயோத்தியினுடைய மேன்மையை இந்த பாடலில் கம்பர் எடுத்துரை. அடுத்த பாடல் போகலாம். ஏவரும் உணர்வின் முடிவிலா மையினால் வேதமும் ஒக்கும் வின் புகழால் ஏவரும் ஒக்கும் முனிவரும் ஒக்கும் சின்பொறி அடக்கிய செயலால் காவலில் கலையூர் கண்ணியை ஒக்கும் கூலத்தால் காளியை ஒக்கும் யாவரும் தன்னை எய்துவதற்கரிய தன்னையால் ஈசனை ஒக்கும். இந்த பாடலில் அந்த நகரத்தினுடைய அரணை, அரண் அந்த கோட்டை, அதனுடைய மேன்மையை எடுத்துரை. அது ஓங்கி அகன்று பெரிதாக நிற்கக்கூடிய கோட்டை. அந்த காலத்தில் பெரும்பாலும் அரண்கள் அமைக்கப்பட்டன. ஒரு நகரத்தை பாதுகாப்பதற்கு சுற்றி கோட்டை கட்டப்படும், அரண் அமைக்கப்படும். அதனால்தான் திருக்குறளில் கூட தனியாக ஒரு அதிகாரமே இருக்கிறது, அரண் என்ற ஒரு அதிகாரமே இருக்கிறது. அந்த அரண் எப்படி அமைக்கப்பட வேண்டும், பகைவர்கள் வந்து ஊடுருவ முடியாததாக, பக்கத்தில் கூட வர முடியாததாக இருக்க வேண்டும். அந்த அரணை சுற்றி அகழிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அகழியை தாண்டி பகைவர்கள் உள்ளே வந்துவிட முடியாது. அப்படி அகழியை தாண்டி நெருங்கி வந்தாலும் அந்த கோட்டையை தாண்டி உள்ளுக்குள் போய்விட முடியாது. இப்படியாக மிகவும் பாதுகாவல் உடையதாக, மிக மேன்மை உடையதாக, உயர்வு, அகலம், திண்மை இவை அனைத்தும் உடையதாக அரண்கள் இருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், உயர்வு, அகலம், திண்மை, அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்று உரைக்கும் நூல். ஒரு அரண் என்பது மிகவும் உயரம் உடையதாக இருக்க வேண்டும், அகலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அகலம் குறைந்தது என்றால் மிக எளிதாக தகர்த்து விடுவார்கள் பகைவர்கள். அடுத்து திண்மை, பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும், தகர்க்க முடியாததாக, எதிரிகளினுடைய தாக்குதலுக்கு ஈடுகொடுக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். இப்படியாக ஒரு அரண் அமைந்திருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னார். கிட்டத்தட்ட அந்த பாடலினுடைய கருத்தை உள்வாங்கி கொண்டு பாடப்பட்டதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அப்படி உள்வாங்கி பாடிய கம்பர் அதற்கு இன்னும் மேலும் வர்ணனை பூச்சி கொடுத்து அந்த அரணினுடைய சிறப்பை மிக உயர்வாக எடுத்துரைக்கிறார். அந்த அரணை மற்ற சிலவற்றோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். அதனுடைய தன்மையை மற்றவற்றோடு ஒப்பிட்டு காட்டி அதனுடைய உயர்வை நமக்கு எடுத்துரைத்து விடுகிறார். உவமை அணியை அதற்கு பயன்படுத்துகிறார். மேவரும் உணர்வின் முடிவிலாமையால் வேதமும் ஒக்கும் என்று சொல்கிறார். முதலில் அந்த அரண் எப்படி இருந்தது என்றால் வேதத்திற்கு இணையாக இருந்தது, அது வேதத்தை ஒத்ததாக இருந்தது என்று சொல்கிறார். வேதத்துக்கு ஒத்ததாக இருந்ததா, அது எப்படி, அது எப்படி வேதத்திற்கு இணையாக முடியும் என்று கேட்டால், வேதம் எப்படிப்பட்டது என்றால் நம் அறிவால் உணர்ந்து கொள்ள முடியாது. வேதம் பல நுட்பமான அறிவால் புரிந்து கொள்ள முடியாத உயரிய ஞான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கு. அதனால் அந்த வேதம் சாதாரண மனித அறிவுக்கு புலப்படக்கூடியதல்ல. நாம் அதை ஆராய்ந்து அதனுடைய இறுதி உண்மை என்ன என்று அவ்வளவு எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாது. நம் அறிவுக்கு அகப்படா தன்மை உடையதாக இருக்கிறது வேதங்கள். அப்படிப்பட்ட தன்மை இந்த அரணுக்கும் இந்த கோட்டைக்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி வேதம் அறிவுக்கு அகப்படாதோ அதை போல இந்த கோட்டையினுடைய தன்மையும், இது எப்படிப்பட்டது, எப்படி கட்டுமானம் செய்யப்பட்டு இருக்கிறது, எவ்வளவு தூரம் இது அகன்று விரிந்து இருக்கிறது, இதனுடைய நீளம் என்ன, இதனுடைய திண்மை எப்படிப்பட்டது என்றெல்லாம் அளவிற்கு உணர முடியாதபடி அறிவுக்கு அகப்படாத தன்மை உடையதாக இந்த கோட்டை இருப்பதனால் இதனை வேதத்திற்கு இணையாக ஆக்கி சொல்லுகிறார். மேவரும் உணர்வின் முடிவில்லாமையால் வேதமும் ஒக்கும். உணர்வு என்றால் அறிவு, அந்த சிந்தித்து உணரக்கூடிய அந்த உணர்வைத்தான் உணர்வு என்று சொல்கிறார். அறிவு, சிந்திக்கும் அறிவு. மேவரும் உணர்வு, மேவரும் என்றால் பொருந்துதல், பொருந்தக்கூடிய, பொருந்தி இருக்கக்கூடிய, ஒவ்வொருவருக்கும் பொருந்தி இருக்கக்கூடிய உணர்வின் அறிவினால் முடிவில்லாமையினால், அந்த அறிவினால் ஒரு முடிவு காணப்பட முடியாமையால், உணர்வின் முடிவில்லாமையால், உணர்வினால் முடிவு காணப்பட முடியாமையினால் வேதமும் ஒக்கும். வேதத்தை நிகராக இதை நாம் சொல்லலாம், இது வேதத்திற்கு இணையானதா, இணையானது என்று சொல்லுவோம். வேதத்திற்கும் நாம் அறிவால் ஒரு முடிவு காண முடியாது. இதுதான் வேதத்தின் தன்மை, இது இதைத்தான் வேதம் சொல்லுகிறது என்று முடிந்த முடிவாக நாம் ஒன்றை சொல்லிவிடும். அதை போல இந்த அரண், இந்த கோட்டை, இதையும் நாம் நம்முடைய அறிவால் அளந்து கண்டு ஒரு முடிவை சொல்லிவிட முடியாது. இவ்வளவுதான் இந்த கோட்டையினுடைய தன்மை, இது இவ்வளவு நீளம் உடையதாக, இவ்வளவு அகலம் உடையதாக, இவ்வளவு பரப்பளவு வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது என்று சொல்லுகிறார். மேவரும் உணர்வின் முடிவில்லாமையால் வேதமும் ஒக்கும். அடுத்து சொல்லுகிறார், வின் புகழால் தேவரும் ஒக்கும். இந்த கோட்டை தேவர்களுக்கு இணையாகனது என்று சொல்கிறார். முதலில் வேதங்களுக்கு இணையானது என்று சொன்னால், அடுத்து தேவர்களுக்கு இணையானது என்று சொல்கிறார். தேவர்கள் வானுலகத்தில் இருப்பவர்கள், விண்ணில் இருப்பவர்கள். இந்த கோட்டையும் விண்ணில் போய் நிற்கிறது, விண்ணில் முட்டி ஆகாயத்தை துளைத்து அப்பால் போய் இருக்கிறது, அவ்வளவு உயரமானதாக இருக்கிறது. இதுவும் அந்த விண்ணுலகத்தை போய் அடைந்து அங்கு நின்று கொண்டிருப்பதனால், அவ்வளவு உச்சியை அடைந்து இருப்பதனால் இது தேவர்களையும் நிகர்த்ததாக இருக்கிறது என்று சொல்லி, விண் புகழால், விண்ணை புகுந்து இருப்பதனால் இது தேவர்களையும் ஒக்கும், நிகர்க்கும், ஒத்ததாக இருக்கும், ஒத்ததாக இருக்கிறது என்று சொல்லி. அடுத்து சொல்கிறார், முனிவரும் ஒக்கும் தின்பொறி அடக்கிய செயலால். முனிவரும் ஒக்கும் தின்பொறி அடக்கிய செயலால். முனிவர்கள் தங்கள் பொறிகளை அடக்குகிறார்கள், ஐம்பொறிகளை அடக்குகிறார்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் அந்த ஐம்பொருள் பொறிகளையும் முனிவர்கள் அடக்குகிறார்கள். அதை போல இந்த கோட்டையும் பொறிகளை அடக்கி இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த பொறி என்ற வார்த்தையை சிலடையாக பயன்படுத்துகிறார். முனிவர்கள் பொறிகளை அடக்குகிறார்கள் என்றால் அவர்கள் ஐம்பொறிகளை அடக்குகிறார்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற அந்த ஐம்பொருள்களை அடக்குகிறார்கள். இந்த கோட்டை பொறிகளை அடக்குகிறது என்றால் என்ன பொருள் என்றால், கோட்டையில் பல இயந்திர பொறிகள் இருக்கின்றன. பொறி என்றால் இயந்திரம், அது இப்போது கூட அந்த அர்த்தத்தில் நாம் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். கணிப்பொறி என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, கணிப்பொறி என்பதில் அந்த பொறி என்பது இயந்திரத்தை குறிக்கிறது. பொறி என்றால் இயந்திரம் என்ற ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தை. பொறி என்றால் ஐந்து புலன்களையும் குறிக்கும் அது. அப்போ அந்த இந்திரியம் என்று சொல்கிறோம் அல்லவா, பஞ்சேந்திரியம், அந்த இந்திரியங்களை, அந்த ஐம்பொறிகளையும் அது குறிக்கும். பொறி என்ற வார்த்தை பொறி என்றால் இயந்திரத்தையும் குறிக்கும். முனிவர்கள் ஐம்பொறிகளை அடக்குகிறார்கள். இந்த கோட்டையோ பல்வேறு இயந்திரங்களை அடைத்துக் கொண்டிருக்கும். அது என்ன இயந்திரங்கள் என்றால், அந்த கோட்டையில் எதிரிகள் வரும்போது அந்த எதிரிகளை எதிர்த்து சண்டையிடக்கூடிய பல்வேறு இயந்திரங்களை வைத்திருப்பார். அந்த எதிரிகளை நோக்கி விருப்பை பாய்ச்சக்கூடிய இயந்திரம், அந்த எதிரிகளை நோக்கி அம்புகளை பாய்ச்சக்கூடிய இயந்திரம், பல்வேறு ஆயுதங்களை பாய்ச்சக்கூடிய இயந்திரம், இப்படியெல்லாம் பல்வேறு இயந்திரங்களை அந்த கோட்டை கொத்தளத்தில் மேலே அவர்கள் வைத்திருப்பார்கள். இது பொதுவாக கோட்டை கொத்தளங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. கோட்டை என்றால் அதற்கு அதில் இது போன்ற இயந்திர பொறிகள் நிச்சயமாக இருக்கும். எதிரிகள் பக்கத்தில் வரும்போது அந்த கோட்டையில் இருந்து, அந்த இயந்திரங்களில் இருந்து பல்வேறு ஆயுதங்கள் அவர்கள் மீது பிரயோகிக்கப்படும். ஆக இந்த கோட்டை பொறிகளை அடக்கி கொண்டிருக்கிறது. அதனால் இது ஐம்பொறிகளை அடக்கிய அந்த முனிவர்களுக்கு இணையானது என்று சொல்கிறார். இங்கு அந்த சிலேடையை பயன்படுத்துகிறார். பொறி என்ற வார்த்தையை சிலேடையாக உபயோகித்திருக்கிறார். முனிவர்களுக்கு ஐந்து பொறிகளை குறிக்கும் விதமாக பயன்படுத்தியிருக்கிறார். கோட்டைக்கு அந்த இயந்திர பொறிகளை குறிக்கும் விதமாக பயன்படுத்தியிருக்கிறார், சிலேடையாக பயன்படுத்தியிருக்கிறார். கோட்டை இந்த இந்த பொறிகளை, இந்த இயந்திரங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், காவலில் கலை ஊர் கண்ணியை ஒக்கும். கலை என்றால் மான். மானை ஊர்ந்து செல்லக்கூடியவள் யார் என்று கேட்டால் துர்க்கை. துர்க்கை காவல் தெய்வம், ஒரு நகரத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக கருதப்படக்கூடியவள் துர்க்கை. துர்க்கை காவல் காவலாகிய தொழிலை உடையவளாக இருப்பது போல இந்த கோட்டையும் காவலாகிய தொழிலை உடையதாக இருக்கிறது. அதனால் இது துர்க்கைக்கு இணையானது என்று சொல்கிறார். காவலில் கலையூர் கண்ணியை ஒக்கும். கலை என்றால் மான். அந்த மானை ஊர்ந்து செல்லக்கூடிய கண்ணி யார் என்று கேட்டால் துர்க்காதேவி. அந்த துர்க்காதேவியை இது ஒத்திருக்கிறது. ஏன் ஒத்திருக்கிறது என்றால் துர்க்காதேவியும் காவல் தொழில் உடையவளாக இருக்கிறாள். இந்த கோட்டையும் காவலை உடைய காவல் தொழில் உடையதாக இருக்கிறது. இந்த கோட்டையும் அந்த கோட்டைக்குள் இருப்பவர்களை காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், சூளத்தால் காளியை ஒக்கும். அந்த கோட்டையில் சூளங்களும் ஆங்காங்கே இருக்கின்றன, பல்வேறு ஆயுதங்கள் இருக்கின்றன, சூளங்களும் அங்கே அந்த கோட்டையின் மீது இருக்கின்றன. எப்படி காளி சூளத்தை தாங்கி இருப்பது போல இந்த கோட்டையும் சூளங்களை தாங்கி இருப்பதனால் இது காளியையும் ஒக்கும் என்று சொல்கிறார். அடுத்து மேலும் சொல்கிறார், யாவரும் தன்னை எய்துதற்கரிய தன்மையால் ஈசனை ஒக்கும். அடுத்து ஒரே அடியாக உச்சபட்சமாக உயர்த்தி விடுகிறார். இதுவரைக்கும் சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லி கொண்டு வந்தார். அடுத்து ஈசனையே இந்த கோட்டை நிகர்க்கும் ஒப்பாகும் என்று சொல்லி பாடலில் முடித்து விடுகிறார். ஈசனை எந்த விதத்தில் இது நிகர்த்து இருக்கிறது என்றால், ஈசனை அடைவது எல்லாராலையும் முடியக்கூடிய காரியம் அல்ல. ஈசனை யாரும் போய் அடைந்து விட முடியாது. அவனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு பல காலங்கள், பல யுகங்கள், பல்வேறு பிறவிகள் தவம் செய்து ஆன்மீக பயிற்சிகள், யோகம், ஞான அபியாசங்கள் எல்லாம் செய்துதான் இறைவனை போய் அடைய முடியும். அதை போல இந்த கோட்டையையும் யாரும் அடைந்து விட முடியாது. பகைவர்கள் யாரும் வந்து அடைந்து விட முடியாது. அவ்வளவு சுலோகத்தில் பக்கத்தில் வந்து விட முடியாது. அப்படிப்பட்ட தன்மை உடையதாக இந்த கோட்டை இருப்பதனால் இது அந்த ஈசனையே நிகராக இருக்கிறது என்று சொல்கிறார். யாவரும் தன்னை எய்துதற்கரிய தன்மையால் ஈசனை ஒக்கும். இப்படியாக அந்த கோட்டை யார் யாரையெல்லாம் நிகர்த்திருந்தது என்று சொல்லி அந்த கோட்டையினுடைய பெருமையை உணர்த்தி விடுகிறார். அது வேதத்தை நிகர்த்திருந்தது, அது தேவர்களை நிகர்த்திருந்தது, அது முனிவர்களை நிகர்த்திருந்தது, அது துர்க்காதேவியை நிகர்த்திருந்தது, அது காளியை நிகர்த்திருந்தது, அது ஈசனை நிகர்த்திருந்தது. இப்படியாக அந்த கோட்டை மிக மேன்மை பெற்று திகழ்ந்தது என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இது சிலேடையை உள்ளடக்கிய ஓமை அணியை கொண்ட ஒரு பாடல். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஐயா இதுல அரண்ன்ற வார்த்தையே இல்லையே, எத அரண் குறிக்கிறதுக்கு என்ன வார்த்தையுமே தெரியல. ஏன் இல்லன்னா இது பல பாடல்கள் வரிசையா சொல்லப்பட்டு வந்த பாடல்களில் ஒரு பாடலையே எடுத்து நமக்கு தொகுப்பாசிரியர் தருகிறான். இதற்கு முந்திய பாடல் முந்திய பாடல்களில் எல்லாம் அது அரணை பற்றி சொல்லக்கூடியது என்பது நமக்கு தெரிய வரும். அந்த முந்திய பாடல்கள் பிந்திய பாடல்கள் எல்லாம் இது இல்லை. அதுதான் அப்படி இப்ப இதற்கு முந்திய பாடலில் அரணை பற்றி சொல்லிவிட்டு அடுத்த பாடலில் அரண் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லையே. அரண் அரண் என்று வர வேண்டிய தேவையில்லை அல்லவா? சரி, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல கடைசி வரியில ஐயா, யாவர் தன்னை எய்ததற்கும் எய்ததற்கு அறிய, அந்த எய்ததற்கு என்ன விளக்கம் சொன்னீங்க ஐயா? புரிஞ்சுதல் என்றால் அடைதல், அடைதல், அடைதல், எய்துதல், அடைதல், சேருதல். யாவரும் தன்னை சேர்வதற்கு அறிய, அதாவது தன்னை வந்து அடைவதற்கு அறிய. யாவரும் என்பது இங்கு பகைவர்களை குறிக்கிறது. அந்த தேசத்துக்கு சேர்ந்த குடிமக்கள் உள்ளுக்குள் போவார்கள் வருவார்கள், அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. அதே போல ஈசனையும் பக்தர்கள், உண்மையான பக்தர்கள் போய் அடைவார்கள், அவனோடு ஐக்கியமாவார்கள், அவனோடு உரையாடுவார்கள், அதில் எந்த தடையும் இல்லை. ஈசனுக்கும் அந்த தடை கிடையாது. ஈசனுக்கும் பக்தர்களுக்கும் இடையே எந்த தடையும் கிடையாது. இயல்பாக பக்தர்கள் ஈசனை போய் அடையும். பக்தர்கள் அல்லாதவர்கள் தான் ஈசனை அடைவது கடினம். அதே போல இந்த கோட்டையும் அந்த நாட்டு குடிமக்கள் உள்ளே போவதற்கும் வெளியே வருவதற்கும் எந்த இடையூறும் இல்லை. உள்ளே அடையலாம், உள்ளே போகலாம், எந்த தடையும் இல்லை. ஆனால் பகைவர்கள் பக்கத்தில் வர முடியாது, எதிரி நாட்டவர்கள் அணுக முடியாது, அடைய முடியாது, சேர முடியாது. அப்படிப்பட்ட தன்மை உடையதாக அந்த கோட்டை. சரி, தின்புரின தின்னா? ஆ இல்ல இல்ல, நல்ல முனிவரும் தின்பொறி அடக்கிய, தின் என்றால் வலிமை என்ற அர்த்தம். தின்பொறி அடக்கிய செயலா, வலிமையான பொறி, ஐம்பொறிகளுக்கு அது வரும்போது முனிவர்கள் திண்மையான பொறிகளை அடக்கி இருக்கிறார்கள் என்றால் ஐம்பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்பொறிகள். இது திண்மையான பொறிகள் தானே, நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் நம்மை அதன் போக்கில் அது இழுத்து செல்கிறது அல்லவா? அது வலிமையான தன்மை உடையதாகத்தானே இருக்கிறது. அதனால் அது திண்பொறி என்று வருகிறது. அந்த கோட்டையில் உள்ள பொறிகளுக்கு திண்மை அடை என்பது இயல்பாக வந்துவிடும். அது வலிமையான இயந்திர பொறிகளை உடையதாக இருக்கும். திண் என்றால் வலிமை என்றார். பொறி என்பது சிலடையாக இரண்டு அர்த்தமும் தரும். ஈசன் சொல்றது சிவபெருமானை தான் குறிக்குதா? ஈசன் என்பது கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. அது பெரும்பாலும் சிவனுக்கு வருகிறது. இங்கு நாம் பொதுவாக கடவுள் என்று எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் இங்கு சிவனை தனித்து குறிப்பிட வேண்டிய தேவையில்லை. கடவுள் என்று எடுத்துக்கொள்ளும், இறைவன். சரி, வேற சந்தேகங்கள்? அந்த மே வரும் என்ற வார்த்தை, அந்த மேவுதல் என்றால் பொறுங்குதல் என்று நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். மேற்கே சிறு தொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை, பாரதி உயிர் பாட்டியிருக்கிறோம். அந்த மேவுதல் என்ற வார்த்தை பல இடங்களில் வரும் இலக்கியம். அதை ஒன்றிரண்டு வருட இடங்களில் வரக்கூடிய அரிய வார்த்தை அல்ல. இப்போது வழக்கத்தில் பெரும்பாலும் இல்லை. ஆனால் இலக்கியங்களில் சர்வசாதாரணமாக பயந்து வரக்கூடிய வார்த்தை மேவுதல், மேவல், மேவினான், மேவியது என்றெல்லாம் அதனுடைய வெவ்வேறு வடிவங்கள் வரும். அதனுடைய ஒரு வடிவம்தான் மேவரும் மேவரும் உணர்வு என்றால் பொருந்தக்கூடிய ஒரு உணர்வு. இந்த மேவரும் என்பதையே இரண்டு விதமாக பொருள் பார்க்கலாம், ரெண்டு விதமாக பிரித்து பொருள் பார்க்கலாம். மேவரும், மேவ அரும், அதாவது பொருந்துவதற்கு அறிய என்ற ஒரு அர்த்தமும் வரும். மேவ அரும், மேவு வரும், அதாவது பொருந்திய என்ற ஒரு அர்த்தமும் வரும். ஒரே வார்த்தை தான், அதற்கு எதிரான ஒரு அர்த்தத்தையும் தரும், நேரான ஒரு அர்த்தத்தையும் தரும். இங்கு நேரான அர்த்தத்தையே தெரிகிறது. நேவரும் உணர்வு, பொருந்திய உணர்வு என்ற அர்த்தம். சில இடங்களில் பொருந்துவதற்கு அறிய என்ற அர்த்தமும் வந்து நேவ அரும், அங்கு அந்த இடங்களில் எல்லாம் நேவ அரும் என்று பிரிக்க வேண்டியது இருக்கும். இங்கு நாம் எப்படி பிரிக்கிறோம் என்றால், மேவு வரும் என்று பிரித்து பார்க்க வேண்டிய வார்த்தை, இரண்டு வார்த்தைகளுடைய சேர்க்கை, அது சேர்ந்து மேவரும் என்று வந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளும். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது பொருந்திய உணர்வு, அதாவது ஒவ்வொருவருக்கும் பொருந்திய அந்த அறிவு என்று அது பொருள்பட்டு நிற்கும். ஒரு கோட்டையை, அதாவது அக்ரிணை பொருளை, அக்ரிணையான தனக்கென்று தனி உணர்வு இல்லாத கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட ஒரு கோட்டையை கடவுளுக்கும் இணையாக ஆக்கிவிட்டார் கம்ப தன்னுடைய கவித்துவ ஜாலத்தால். அங்குதான் கவிஞர்கள் செய்யக்கூடிய அந்த ரசவாதம் இருக்கிறது. அது கல்லாலும் மண்ணாலும் செய்யப்பட்ட ஒரு அகிரிணை பொருள், அதை கொண்டு போய் ஈசனுக்கு இணையானது என்று சொல்லுகிறார் என்றால், அந்த கவிதை கவிஞன் என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியும், ஒரு பொருளை எப்படி வேண்டுமென்றாலும் காட்டிவிட முடியும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம். அடுத்த பாடல் போகலாமா? அன்னவர் தரு திரை அளக்கும் மண்டபம், அன்னமென் அடையவர் ஆடும் மண்டபம், உன்னரும் அருமறை ஓதும் மண்டபம், பன்னரும் கலைதெறி பட்டி மண்டபம். அங்கு பல்வேறு மண்டபங்கள் இருக்கின்றன. என்னென்ன மண்டபங்கள் இருக்கின்றன என்பதை வரிசையாக பட்டியலிட்டு காட்டு. இந்த நகரத்து மன்னவர் தரு திரை அளக்கும் மண்டபம், திரை என்றால் கப்பம். இந்த வார்த்தை அநேகமாக அனைவருக்கும் தெரிந்த வார்த்தை தான். திரை என்பது ஒரு அரிய வார்த்தை தான். ஆனால் திரைப்படங்களில் கூட, சில திரைப்படங்களில், பழைய அரசர்கால திரைப்படங்களில் நீங்கள் இந்த திரை என்ற வார்த்தையை கேள்விப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் கூட அவர் பேசக்கூடிய வசனமாக திரை, வரி, கிஷ்டி என்றெல்லாம் வரிசையாக சொல்லுவார். திரை என்பது அந்த கப்ப பொருளை குறிக்கும். அதாவது பேரரசனுக்கு உள்ளடங்கிய சிற்றரசர்கள் செலுத்தக்கூடிய அந்த பொருளுக்கு தான், செலுத்தக்கூடிய அந்த கப்பத்திற்கு தான் பெயர் திரை என்பது. அவர்கள் பேரரசர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தில் குறிப்பிட்ட அளவு கொண்டு போய் பொருளை கொடுப்பார்கள். அது நாங்கள் உங்களுக்கு கீழாக கட்டுப்பட்டு ஆளுகிறோம் என்பதை காட்டும் விதமாக அவர்கள் செலுத்தக்கூடிய அந்த திரை அமையும். அந்த திரையை தான் இங்கு சொல்லுகிறார். மன்னவர் தரு திரை அளக்கும் மண்டபம், அப்படி சிற்றரசர்களெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கின்ற அந்த திரை பொருள்களை அளந்து வாங்குகின்ற மண்டபம் அங்கு பல இடங்களில் இருந்தன, அந்த அயோத்தி மாநகரத்தில் இருந்தது. இது ஒரு பேரரசு, கோசல தேசம் என்பது ஒரு பேரரசு. தசரதன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அவனுக்கு உள்ளடங்கிய அரசர்களாக பல அரசர்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இவனுக்கு கப்ப பொருள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அந்த கப்ப பொருள் ஏராளமாக வந்து குவிகின்றன. எக்கச்சக்கமாக பல அரசர்களும் கொண்டு வந்து குவிக்கிறார்கள். அவற்றை அளந்து வாங்குவதற்கான மண்டபங்கள் அந்த நகரத்தில் பல இடங்களில் இருக்கின்றன. அதை குறிக்கிறார் முதல் அடியில் மன்னவர் தரு திரை, தரு திரை தருகின்ற திரை, அது ஒரு வினைத்தொகை தரு திரை, வினைத்தொகை சொற்றொடராக தரு திரை, தருகின்ற திரை, அளக்கும் மண்டபம், அதை அளந்து வாங்குகின்ற மண்டபம். அடுத்து அன்னமென் நடையவர் ஆடும் மண்டபம், அன்னம் போன்ற மென்மையான நடையுடைய பெண்கள் ஆடுகின்ற நாட்டிய சாலைகள், நிறுத்த மண்டபங்கள் பல இடங்களில் இருந்தன. இப்படி இந்த மண்டபங்கள் ஆங்காங்கே இருந்தன என்பதை சொல்வதன் மூலமாகவே அந்த நகரத்தினுடைய செல்வ செழிப்பையும் அதனுடைய கொண்டாட்ட குதூகல கோலாகல தன்மையையும் நமக்கு கண்முன் கொண்டு வந்து நிறுத்திவிடுகிறது. ஒரு தேச ஒரு ஒரு நகரத்தில் மற்ற அரசுகள் கொண்டு வந்து தரக்கூடிய கப்பங்களையெல்லாம் வாங்கக்கூடிய மண்டபங்கள் நிறைய இருந்தன என்று சொல்லும் போது அந்த தேசம் ஒரு பேரரசாக திகழ்ந்தது என்பது நமக்கு தெரிந்துவிடும். அங்கு நிறுத்த மண்டபங்கள், அதாவது நாட்டிய சாலைகள் பல இடங்களில் இருந்தன என்று சொல்லும் போது அந்த தேசத்தில் கோலாகலம் கொண்டாட்டம் எங்கும் இருந்தது என்பது நமக்கு தெரிந்து விடுகிறது. அடுத்து சொல்கிறார், உன்னரும் அருமறை ஓது மண்டபம். உண்ணுதல் என்றால் நினைத்தல் என்ற அர்த்தம். உண்ணுதல் என்ற வார்த்தை பலரும் கேள்விப்பட்ட வார்த்தை, இப்போது வழக்கத்தில் உள்ள வார்த்தை உண்ணுதல் என்றால், அதாவது தன்னகரம் போட்டு வரக்கூடிய அந்த வார்த்தை எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை. இங்கு ரன்னகரம் போட்டு வந்திருக்கிறது. உண்ணுதல், உண்ணுதல் என்றால் நினைத்தல், இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உண்ணுதல் உண்ணுதல், உண்ணுதல் என்றால் நினைத்தல், உண்ணுதல் என்றால் உண்ணுதல் சாப்பிடுதல் என்ற பொருள், இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இங்கு நினைத்தல் என்ற பொருளில் வருகிறது அந்த உண்ணல் என்ற வார்த்தை. உண்ண அரும், அதாவது நினைப்பதற்கும் அறிய அருமறை. இந்த அரும் என்பது இரண்டு அரும் என்பது வருகிறது. நினைப்பதற்கு அறிய அரிய மறை, அதாவது சிந்தித்து அந்த சிந்தனையால் தெளிவு பெறுவதற்கு அறிய என்பது முதல் சொற்றொடரின் பொருள். உண்ணரும் என்பதனுடைய பொருள் நினைத்து, அதாவது சிந்திப்பதற்கு அறிய அருமறை. அருமறை என்றால் அரிய மறை. இங்கு ஏற்கனவே ஒரு அரிய சொல்லிவிட்டார், சிந்திப்பதற்கு அரிய என்று சொல்லிவிட்டார். அடுத்து திரும்ப ஒரு அரு என்பதை சேர்த்து மறை என்பதை சொல்லுகிறார். அந்த அரு என்பதற்கு நாம் கிடைப்பதற்கு அறிய, பார்ப்பதற்கறிய என்று பொருள் எடுத்துக்கொள்ளும், அப்படி எடுத்துக்கொள்ளும். அந்த மறை என்பது கிடைப்பதற்கறியது, சிந்திப்பதற்கறியது, அப்படி ரெண்டு அறிய என்பதற்கும் ரெண்டு விதமான பொருள் நாம் எடுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட மறைகளை வேதங்களை ஓதுகின்ற மண்டபம். இதனால் அங்கு அந்த வைதீகமான அந்த சூழ்நிலை அங்கு மாறாமல் இருந்தது என்பது நமக்கு தெரிந்துள்ளது. வேதாந்தங்களை கற்கக்கூடியவர்கள் அங்கு பலர் இருந்தார்கள். அங்கு அந்த கல்வி, அந்த வேத கல்வி ஓங்கி இருந்தது என்பது நமக்கு தெரிந்து விடுகிறது. அந்த மண்டபங்கள் அங்கு அநேகம் இருந்தன என்ற அந்த கருத்தை கம்பர் சொல்வதன் மூலம் நமக்கு அந்த உண்மை புலப்பட்டு. அடுத்து சொல்கிறார், பன்னரும் கலைதேறி பட்டி மண்டபம். மேலே உன்னல் என்ற ஒரு வார்த்தை வந்தது, இங்கு பன்னல் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இங்கு நம் பன்னல் அந்த தன்னகரம் போட்டு சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு இப்போது வழக்கத்தில் இருக்கிறது. பண்ணுதல் பண்ணல் என்றால் செய்தல் என்ற பொருள் தரக்கூடியது. இங்கு ரன்னகரம் வந்திருக்கிறது, பன்னல் என்று வந்திருக்கிறது. இது பன்னல் என்றால் சொல்லுதல் என்ற அர்த்தம். பன்னரும் கலிதரும் கலைதறி பட்டி மண்டபம், சொல்லுவதற்கரிய கலை. கலை என்றால் பல்வேறு அறிவுத்துறை சார்ந்த விஷயங்கள், கலை சாஸ்திரங்கள், வித்தைகள் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய வார்த்தை அந்த கலை, வித்தை என்று எடுத்துக்கொள்ளலாம். சொல்லுவதற்கரிய வித்தைகளை தெரிந்து கொள்வதற்குரிய பட்டி மண்டபம் அங்கு அநேகம் இருந்தன என்று சொல்லி. பட்டி மண்டபம் என்ற வார்த்தை இப்போது நாம் வழக்கத்தில் எல்லா இடங்களிலும் கேள்விப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இப்போது நாம் பொதுவாக அந்த பட்டி மண்டபம் என்பதற்கு என்ன பொருள் கொள்கிறோம் என்றால், பாதிடக்கூடிய மேடை தான் நாம் பட்டி மண்டபம். இரண்டு தரப்புகள் ஒரு கருத்தை எதிர்த்தோ ஆதரித்தோ பேசக்கூடிய பாதிடக்கூடிய இடத்தை நாம் பட்டி மண்டபம் என்று இப்போது சொல்லுகிறோம். இங்கு என்ன பொருளில் வந்திருக்கிறது என்றால், பட்டி மண்டபம் என்றால் வித்யாசாலை என்ற பொருளில் வந்து இந்த வார்த்தை பட்டி மண்டபம் என்ற வார்த்தை சிலப்பதிகாரத்திலும் வருகிறது. சிலப்பதிகாரத்தில் அடியாருக்கு நல்லா இதற்கு வித்யாசாலை என்று பொருள் சொல், அதாவது கல்வி சாலை. பன்னரும் கலை தெரு பட்டி மண்டபம், பலவிதமான சாஸ்திரங்களையும் தெரிகின்ற, அதாவது ஆராய்ந்து கற்கின்ற பட்டி மண்டபம். இந்த தெரி பட்டி மண்டபம், அதே போல தரு திரை, தெரி பட்டி மண்டபம் தரு திரை, இந்த இரண்டுமே வினைத்தொகை. கலை தெரிகின்ற பட்டி மண்டபம், பல்வேறு கலைகளை கற்று தெரிகின்ற வித்யாசாலைகள் அங்கு அநேகம் இருந்தன என்று சொல்லி. இதற்கு இவையெல்லாம் அநேகம் இருந்தன, இது முடிவு பெறவில்லை. நாம் முடிக்கும் வார்த்தையை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மண்டபங்கள் எல்லாம் அந்த நகரத்தில் அநேகம் இருந்தன, ஏராளமாக ஆங்காங்கே கட்டப்பட்டு இருந்தன, அவற்றிலெல்லாம் இவையெல்லாம் நடந்தன. மன்னவர் தருதிரை அளக்கும் மண்டபம், அன்னமின் அடையவர் ஆடும் மண்டபம், உன்னரும் அருமறை ஓதும் மண்டபம், பன்னரும் கலைதெறி பட்டி மண்டபம். சந்தேகங்கள் உள்ள தெரியினா ஆராய்ந்தா இல்ல கற்றுக்கொள்ளுதலா? தெரிதல் என்பது கற்றுக்கொள்ளுதல் என்ற பொருள் வரும், ஆராய்தல் என்ற பொருளும் வரும், ரெண்டுமே எடுத்துக்கொள்ளலாம். தெரிதல் என்றால் கற்றுக்கொள்ளுதல், ஆராய்தல் ரெண்டுமே பொருள்படும். தெரிதல் என்பதுதான் தெரி என்று வினைத்தொகையாக மாறும். ஐயா பன்னரும்க்கு வந்து என்ன சொன்னீங்க ஐயா? பேசுதல், கூறுதல். ஆமா, ஆமா, கூறுதல், சொல்லுதல். பன்னல் உண்ணல் என்ற வார்த்தையெல்லாம் இலக்கியத்தில் பல இடங்களில் வரக்கூடும். உண்ணல் காலையே, ஊண்டல் அறையே, முறுக்கல் முக்கால், உடுத்தல் ஒன்றே என்ற ஒரு சூத்திரம் கேள்விப்பட்டது. உண்ணல் காலை, அதாவது ஒரு மாத்திரை நாம் சொல்லுகிறோம் அல்லவா, கை நொடி எழுதுதான் ஒரு மாத்திரை என்று சொல்கிறார்கள். தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் கால அளவுப்படி வரிசைப்படுத்தும். ஒரு மாத்திரை பெறும் எழுத்துக்கள், இரு மாத்திரை பெறும் எழுத்துக்கள், அரை மாத்திரை பெறும் எழுத்துக்கள் என்றெல்லாம் பிரித்திருக்கிறார். அதில் மாத்திரை என்றால் என்ன என்பதை விளக்குகிறது ஒரு சூத்திரம், ஒரு இலக்கண சூத்திரம். அந்த மாத்திரையே பகுதிகளாக பிரித்து காட்டுகிறது அந்த சூத்திரம். இப்படி கை நொடிக்கிற கால அளவுதான் ஒரு மாத்திரை. அதில் கை நொடிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா, இப்போ கை நொடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வருகிறது அல்லவா, அது கால் மாத்திரை அளவு. அப்படி எண்ணம் வந்து அந்த கை விரல்கள் இரண்டையும் சேர்க்கிறோம் அல்லவா, அது அரை மாத்திரை. அந்த இரண்டு விரலையும் சேர்த்து முறுக்குகிறோம் அல்லவா, கையை நொடிப்பதற்காக முறுக்குகிறோம் அல்லவா, அது முக்கால் மாத்திரை. அப்படி முறுக்கி அப்படி ஒரு நொடி நொடிக்கிறோம் அல்லவா, அது ஒரு மாத்திரை என்று அந்த ஒரு மாத்திரையே பிரித்து காட்டுகிறது அந்த சூத்திரம். அதில் உண்ணல் காலையே என்று வரி, உண்ணல் என்றால் நினைத்தல், உண்ணல் காலை, நாம் நொடிக்க வேண்டும் என்ற அந்த நினைவு வருவது கால் மாத்திரை என்று சொல்றோம். மிகவும் நுட்பமாக தமிழில் இலக்கணம் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த பாடல் போகலாமா? போகலாம்யா, அடுத்த பாடல். செல்வார் மழையும் இறை ஆழியும் உட்க நாளும், வல்வார் முரசம் அதிர்மாநகர் வாழும் ஆக்கள், அல்வார் இலாமை பொருள் காவலும் இல்லை யாதும், கொள்வார் இலாமை கொடுப்பார்களும் இல்லை மாதோ. இந்த பாடலினுடைய பொருள் நாம் ஏற்கனவே ஒரு பாடல் பார்த்தோம், அண்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், ஒண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால் என்ற ஒரு பாடல் நாட்டு படலத்தில் பார்ப்போம் அல்லவா. அந்த பாடலினுடைய கருத்தின் சாயலாகவே இந்த பாடலும், இந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால், அங்கு காவலே இல்லை, காவல்காரர்களுக்கு வேலையே இல்லை என்று சொல்லுங்க. காவல்காரர்களுக்கு ஏன் வேலை இல்லை என்றால் அங்கு கல்வர்களே இல்லை, அதனால் காவல்காரர்களுக்கு வேலை இல்லை. அடுத்து சொல்லுகிறார், அங்கு கொடுக்கின்ற வள்ளல்களே இல்லை, ஏனென்றால் வாங்குபவர்கள் யாரும் இல்லை, பிச்சை ஏற்பவர்கள் யாரும் இல்லை என்பதனால் பிச்சை இடுபவர்களும் இல்லை. அங்கு வள்ளல்கள் என்ற ஒரு தனிப்பிரிவே இல்லை. ஒரு விதமாக பார்த்தால் அந்த தேசத்தை, அந்த அந்த நகரத்தை ஏதோ எதிர்மறையாக சொல்வது போல, இகழ்ந்து சொல்வது போல, அது காவல் இல்லாத நகரம், அங்கு வள்ளல்களே இல்லை, வள்ளல்கள் இல்லாத நகரம், கொடை கொடுப்பார் இல்லாத நகரம் என்று அந்த நகரத்தை எதிர்மறையாக சொல்வது போல தெரிகிறது. ஆனால் சற்று உன்னிப்பாக கவனித்தால் அந்த நகரத்தை மிக உச்சபட்சமாக போற்றி சொல்கிறார். இதை போல ஒரு நகரத்தை யாரும் புகழ்ந்து சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு புகழ்ந்து சொல்கிறார். அங்கு கல்வர்கள் இல்லை, அதனால் காவல் இல்லை. அங்கு கொள்பவர்கள் யாரும் இல்லை, அதனால் கொடுப்பவர்கள் அங்கு இருக்கவில்லை என்று சொல்கிறார். கல்வார் இல்லாமல் பொருள் காவலும் இல்லை. கல்வார் களவு எடுப்பவர்கள் என்றார். நாம் கல்வர் என்று சொல்கிறோம் அல்லவா, கல்வர், கல்வர் என்று சொன்னால் எளிமையாக புரிகிறது. கல்வார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகரம் நெடிலாக மாறி கல்வார், அவ்வளவுதான், ரெண்டுக்கும் பொருள் ஒன்றுதான். அங்கு கல்வர்கள் இல்லாமையால், இல்லாமை இல்லாமை இல்லாமை என்ற வார்த்தை இல்லாமையால் இந்த ஒரு பொருள் தந்து நிற்கும். கல்வார் இல்லாமை பொருள் காவலும், கல்வர்கள் இல்லாமையால் பொருள்களை காவல் செய்யக்கூடிய நிலைமை அங்கு, எந்த பொருளையும் யாரும் காவல் காக்க வேண்டிய தேவையில்லை. வீட்டிற்கெல்லாம் பூட்டு தேவையில்லை. வீட்டிற்கு பூட்டு போடக்கூடிய ஒரு முறையே எங்கிருந்து வருகிறது என்றால், மனிதன் சக மனிதன் மீது நம்பிக்கையின்மையில் இருந்துதான் வீட்டிற்கு பூட்டு போடக்கூடிய நிலைமையே வரும். எல்லா மனிதர்களும் அன்பு சார்ந்தவர்களாக மாறி, எல்லா மனிதர்களும் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறிவிட்டால் வீட்டிற்கு பூட்டே தேவையில்லை. வீட்டிற்கு கதவு இருக்கலாம், வீட்டிற்கு குளிர் தாக்காமல் இருப்பதற்கு, சந்துக்கள் வீட்டிற்குள் பூந்து விடாமல் இருப்பதற்கு, மற்ற மிருகங்கள் வந்து விடாமல் இருப்பதற்கு வீட்டிற்கு கதவுகள் தேவைப்படலாம், சரிதான். ஆனால் வீட்டிற்கு பூட்டி ஏன், பூட்டி ஏன் என்றால் சக மனிதர்களிடம் இருந்து பாதுகாப்பதற்கு தான் பூட்டு போடுகிறார். விலங்குகள் எதுவுமே தவழ்பால் போட்டால் அந்த தவழ்பாலை திறந்து கொண்டு உள்ளே வராது. ஆனால் மனிதர்கள் வந்து விடுவார்கள், அவர்கள் தவழ்பாலை திறந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தவழ்பாலுக்கு மேலாக பூட்டை போட்டு பூட்டுகிறோம். ஆக மனிதர்கள் ஒருவர் பால் ஒருவர் நம்பிக்கை இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த காவல் பூட்டு இவை எல்லாமே வந்து மனிதர்கள் இன்னும் சக மனிதர்கள் பால் நம்பிக்கை உடையவர்களாக மாறவில்லை. அவர்கள் மற்ற மனிதர்களை ஐயத்துடன் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களில் இன்னும் ஒரு சமநிலை வந்து சேரவில்லை என்பதை காட்டக்கூடியதாக அது இருந்து கொண்டே இருக்கும். இந்த சமூகத்தின் ஒரு எதிர்மறை அடையாளமாகத்தான் இந்த காவல்துறையும் பூட்டு போடுதலும் இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படி எதிர்மறை உலகத்தில் இருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு ஒரு புதிய ஒரு உலகத்தை, புதிய ஒரு நகரத்தை காட்டுகிறார் நமது கம்பர். என்ன காட்டுகிறார் என்றால், அங்கு காவலே தேவையில்லை, காவலே இல்லாத ஒரு நகரத்தை காட்டுகிறார். நான் இப்படி சிந்தித்து பார்க்கலாம், காவலே இல்லாத ஒரு நகரம் இருந்தால் எப்படி இருக்கும், காவலே தேவைப்படாத நகரம் இருந்தால், காவலே இல்லாத நகரமாக இருந்தால் அங்கு இப்போது இப்போதைய நிலைமையில் காவலே தேவையில்லை என்று நிறுத்திவிட்டால் குற்றங்கள் பெருகிவிடும், மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு போய்விடுவார், அவ்வளவுதான். இங்கு எல்லாம் சிதைவுற்று அப்படிப்பட்ட நிலையில் தான் மக்கள் இருக்கிறார். ஆனால் மக்கள் எல்லோரும் அன்பு மயமானவர்களாக மாறி, எல்லோரும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை சார்ந்தவர்களாக மாறிவிட்டால் இந்த காவலே தேவையில்லை. அப்படி ஒரு நகரம் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும், அது என்னும் போதே நமக்கு ஒரு மனதிற்குள் ஒரு ரம்மியமான ஒரு உணர்வு வரி. அப்படி ஒரு பூமி வராதா, அப்படி ஒரு தேசம் வளராதா என்று நமக்கு ஒரு ஏக்கம் பிறக்கிறது. அப்படி ஒரு நிலையை கம்பர் நமக்கு காட்டுகிறார். அப்படி ஒரு நகரம் இருந்தது என்று காட்டுகிறது. உண்மையில் அயோத்தியா அப்படித்தானா இருந்ததா என்று நமக்கு தெரியாது. அதற்கு சரித்திர ஆதாரம் இல்லை. அப்படித்தான் அயோத்தி இருந்தது என்பதற்கு ஆதாரம். ஆனால் அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது கம்பனுடைய எண்ணம், அந்த கவிஞனுடைய உள்ள கிடக்கை. அவனுடைய லட்சிய நகரம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது. அவன் அதை தன்னுடைய லட்சியத்தை அயோத்தி மீது சார்த்தி கூறுகிறான். கல்வார் இல்லாமல் பொருள் காவலும் இல்லை, யாரும் கொள்வார் இல்லாமல் கொடுப்பார்களும் இல்லை. எந்த பொருளையும் ஏற்றுக்கொள்பவர், பிச்சையாக ஏற்றுக்கொள்பவர்கள், யாசகம் பெறுபவர்கள் இல்லாமையால் கொடுப்பவர்களும் அங்கு இல்லை. மாதோ மாதோ என்ற வார்த்தை அசை சொல். அதை நாம் தனியாக பொருள் பார்த்து சிக்கலை ஏற்படுத்த வேண்டியதில்லை. அந்த மாது ஓ என்ற இரண்டு சொற்களையும் தள்ளிவிடலாம். அவை அசை வார்த்தை, செயலினுடைய ஓசையை நிறைப்பதற்காக வந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு தனியாக பொருள் பார்க்கிறேன். இந்த இரண்டு பின் இரண்டு அடியில் தான் கம்பர் சொல்ல வந்த கருத்து. அந்த கருத்துக்கு மேலாக அந்த நகரத்தை வர்ணிக்கிறார். என்ன வர்ணிக்கிறார் என்றால், செல்வார் மழையும் திரை ஆளையும் உட்க நாளும் பல்வார் முரசும் அதிர் மாநகர் என்று சொல்றார். அந்த மாநகர் எப்படிப்பட்ட மாநகர் என்றால், முரசம் அதிர்கின்ற மாநகர், அதிர் மாநகர். அது ஒரு வினித்தொகை சொற்றொடர், அதிர் மாநகரில் அதிர்கின்ற மாநகர், முரசம் அதிர்கிறது. முரசம் அதிர்கின்ற மாநகர் என்றால் அங்கு பல கொண்டாட்டங்கள் நடக்கின்றன என்றார். முரசங்கள், பல கொண்டாட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் முரசங்கள் ஒழிக்கப்படும். அதாவது ஏதாவது திருவிழா நடந்தால் முரசம் ஒழிக்கப்படும், ஏதாவது திருமணம் நடந்தால் முரசம் ஒழிக்கப்படும். இன்னும் பல்வேறு விதமான பண்டிகைகள், பல்வேறு விதமான விழா வைபவங்கள், இவைகளில் எல்லாம் முரசங்கள் ஒழிக்கப்படும். முரசம் அதிர் மாநகர் என்று சொல்லும் போதே அந்த மாநகர் மிகவும் கோலாகலமாக கொண்டாட்டம் மிக்கதாக திகழ்ந்தது என்பதை நமக்கு அந்த ஒற்றை சொற்றொடரிலேயே கம்பர் உணர்த்தி விடுகிறார். முரசம் அதிர் மாநகர், பல்வார் முரசம் அதிர் மாநகர். பார் என்றால் தோளினால் செய்யப்பட்ட அந்த பட்டை, அதுக்குதான் பார் என்று சொல்வார். மார் என்பது இப்போது கூட வழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தை தான். அந்த பையில் மார் கிழிந்து விட்டது, செருப்பில் மார் கிழிந்து விட்டது என்றெல்லாம் சொல்லுவார். செருப்பில் மார் காலை கடித்து விட்டது, இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒரு வழக்கத்தை பார்க்க. மார் என்றால் கோழினால் செய்யப்பட்ட அந்த கயிறு, அந்த பட்டை, அதற்கு வார் என்று. பல்வார் முரசம், முரசம் என்றால் முரசத்தில் அந்த வார்கள் கட்டப்பட்டிருக்கும். தோளினால் செய்யப்பட்ட அந்த வார்கள் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். ஏனென்றால் தோளினால் செய்யப்படுவதுதானே முரசம், அதை அந்த தோளினாலே இழுத்து கட்டியிருப்பார். அந்த வார் என்பது அந்த தோளினால் செய்யப்படக்கூடிய அந்த கை கயிற்றை குறிக்கிறது. பல்வார் என்றால் பலமான கயிறு என்றார், பலமான அந்த தோல் தோல் கயிறு என்றார். பல் பல்வார் முரசம், அப்படி பலமான தோல் கயிற்றால் கட்டப்பட்ட முரசங்கள் அதிர்கின்ற மாநகர் என்று சொல்கிறார். அந்த முரசம் எப்படி அதிர்கிறது என்பதை முதல் அடியில் சொல்கிறார். செல்வார் மழையும் திரை அகழையும் உட்க நாளும் முரசம் அதிர்கிறது. ஒவ்வொரு நாளும் முரசம் அதிர்கிறது. அது எப்படி அதிர்கிறது என்றால், மேகங்களும் கடலும் வெட்கப்படும்படி அந்த முரசங்கள் அதிர்கின்றன. மேகங்கள் இடி முழக்கம் ஏற்படுத்தக்கூடியவை, ஆழி ஆழி எனப்படும் கடல் அலைகளால் எப்போதும் ஓசை எழுப்பக்கூடியது. இந்த கடலும் அந்த மேகமும் நம் ஓசை என்ன ஓசை, நம் ஓசையை விட இந்த மாநகரில் கேட்கக்கூடிய முரச வாத்தியத்தின் ஓசை மிகுந்திருக்கிறதே என்று வெட்கப்படும்படி அல்லது அஞ்சும்படி. உட்க என்பதற்கு வெட்கம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், வெட்கப்படு என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அஞ்ச என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டு பொருள் தரும்படி அந்த வார்த்தை அந்த இடத்தில் இருக்கு. வெட்கம் என்று எடுத்துக்கொண்டால் மிக பொருத்தமாக இருக்கும், வெட்கப்படும்படி. அதாவது இவையெல்லாம் பேரோசை எழுப்பக்கூடியவை, மேகங்களும் கடலும் பேரோசை எழுப்பக்கூடியவை. அந்த ஓசையை விட மிகுந்த ஓசை தரக்கூடியதாக அந்த மாநகரத்தினுடைய முரச ஓசை இருக்கிறது. இந்த முரச ஓசையை கேட்டு அந்த மேகமும் கடலும் வெட்கப்படுகிறதாம். அப்படி அவை வெட்கப்படும்படி முரச வாத்தியங்களின் ஓசை அதிர்கிறதாம் அந்த மாநகரில். அவ்வளவு ஓசை, முரச ஓசை அந்த மாநகரில் கேட்கிறது என்று சொல்வார். மழையும், மழை என்பது மேகத்தை குறிக்கிறது. மழை, மழை என்பதற்கு நாம் பொதுவாக மேகம் தரக்கூடிய அந்த நீரைத்தான் நாம் மழை என்று சொல்கிறோம். மேகம் ஒழியக்கூடிய அந்த நீரை மழை என்று சொல்கிறோம். ஆனால் மழை என்பது மேகத்தையும் குறிக்கும், இங்கு மேகத்தை குறிக்கக்கூடியதாக வந்திருக்கு. செல்வார் மழையும், தெளிந்த நீண்ட பெரிய பார் என்பது இந்த முதல் அடியில் பெரிய நீண்ட என்று பொருள் தரக்கூடிய செல்வார், தெளிந்த பெரிய மேகங்களும் திரை அவளையும். திரை என்றால் அலை, திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா. திரை என்றால் அலை, அலையை உடைய கடலும் வெட்கப்படும்படி நாளும் முரசம் அதிர்கின்ற அந்த மாநகரில் வாழக்கூடிய மாக்கள், மாக்கள் என்றால் மக்கள், மக்கள் என்பது சில இடங்களில் மாக்கள் என்று வரும். ஆனால் மாக்கள் என்பதற்கு கல்வி அறிவற்ற மக்கள் என்று பொருள் பார்க்க வேண்டும் என்று சில இடங்களில் அப்படியும் பார்ப்பார்கள். இங்கு நாம் பொதுவாக மக்கள் என்றே எடுத்துக்கொள்ளலாம். அதிர் மாநகர் வாழும் மக்கள், அந்த மக்களில் கல்வார் இல்லாமை பொருள் காவலும் இல்லை. அந்த வாழும் மக்களில் கல்வார் இல்லாமை, கல்வர்கள் இல்லாமையால் பொருள் காவலும் இல்லை. யாரும் கொள்வார் இல்லாமைய இல்லாமையால் கொடுப்பார்களும் இல்லை. மாநகர் எப்படிப்பட்டது என்றால் முரசம் அதிர்கின்ற மாநகர். அந்த முரசம் எப்படி அதிர்கிறது என்றால் மேகமும் கடலும் வெட்கப்படும்படி மிக அதிகமாக ஓசை எழுப்பி அதிர்கிறது. அப்படிப்பட்ட மாநகர், அந்த மாநகரில் வாழக்கூடிய மக்களில் கல்வர்கள் யாரும் இல்லை, அதனால் காவலர்களும் தேவை இல்லாமல் அந்த நகரம் இருக்கிறது. கொள்பவர்கள் யாரும் இல்லை, அதனால் கொடுப்பவர்களும் தேவை இல்லாமல் அந்த நகரம் இருக்கிறது என்று அந்த நகரத்தின் சிறப்பை சொல்லும். இதுதான் இந்த பாடல்கள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் சந்தேகம் எதுவும் இல்லையா? நம்ம ஐந்து, இது ஐந்து சீர்வர்தாயா? ஐந்து சீர்வர்மா? அதெல்லாம் அது உண்மையிலே பாராட்டு. இது ஐந்து சீர் வரக்கூடிய கலித்துறை என்று இதை சொல்றேன். கலித்துறை முந்தின பாடல் நாலு சீர் தான் இருக்குல்ல, இது வந்து ஐந்து சீர். அது களி விருத்தம், இது கலித்துறை, ரெண்டுக்கும் வித்தியாசம். அது வேறு பாடல் வகை, இது வேறு பாடல். ஐயா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன், ஜென்ரல் கேள்வி. இப்போ நீங்கள் இந்த மாதிரி விருத்தம் தொகை இது இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து என்ன தமிழ் லிட்ரேச்சர் படிக்கணுமா ஐயா? ஆமாம், யாப்பிலக்கணம் என்று ஒரு தெரியுது, யாப்பெரும் கலக்காரிகள். அதாவது வெவ்வேறு இலக்கணங்களை சொல்லக்கூடிய வெவ்வேறு நூல்கள் இருக்கு. நீங்கள் தொல்காப்பியத்தை எடுத்துக்கொண்டால் தொல்காப்பியத்தில் எல்லா விதமான இலக்கணங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் தொல்காப்பியத்தில் யாப்பிலக்கணம் மிக சுருக்கமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. செய்யுள் இலக்கணம் என்று சொல்லப்படக்கூடிய இலக்கணம் விவரித்து கூறப்படும். பின்னாளில் வந்த நன்னூலில் சொல் இலக்கணமும் பொருள் இலக்கணமும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் யாப்பிலக்கணம் சொல்லப்படவில்லை. அடுத்து யாப்பெரும் கலக்காரிகை, யாப்பெரும் களம் என்றெல்லாம் சில நூல்கள் வந்தன. அந்த நூல்களில் இந்த செய்யுள் இலக்கணம் பிரித்து சொல்லப்பட்டு அந்த யாப்பெரும் கலக்காரியை படிக்கும். அப்போ இதெல்லாம் நீங்க பிஏ தமிழ் லிட்ரேச்சர் அந்த அதுல அதுல சொல்லி கொடுப்பாங்களா அப்ப இதெல்லாம்? ஆமா, கல்லூரி பாடங்கள்லயும் யாப்பிலக்கணம் சொல்லப்படும். கல்லூரி பாடங்களில் கற்பதை விட தனித்து அந்த நூலை தேர்ந்தெடுத்து வாசிப்பது அந்த யாப்பிலக்கணத்தை முழுமையாக தெரிவதற்கு வாய்ப்பாக. கல்லூரி பள்ளிகளில் எல்லாம் யாப்பிலக்கணம் இருக்கிறது. நீங்கள் 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலேயே யாப்பிலக்கணத்தை பற்றிய பாடங்கள் கருவிளம் கூவிளம் நேர்நிறை கூவிளம் நிறை நிறை கருவிளம் எழுதி மறந்து அதெல்லாம் எனக்கு தமிழ் நான் வந்து நல்ல ரசிச்சு படிச்சேன். எல்கேஜில இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் தான் படிச்சேன். அப்புறம் நான் வந்து தமிழ்ல ஆர்வம் கொண்ட பெண். இந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, அதற்கெல்லாம் போத் இங்கிலீஷ் தமிழ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்கும் நான் ஸ்கூல்ல எல்லாம் போயிருக்கிறேன். இப்ப அதெல்லாம் பரிசுலாம் வாங்கியிருக்கிறேன். ஸோ தமிழ் எப்பவுமே வந்து, அப்புறம் இந்த சின்ன வயசுல இந்த பத்திரிகை வாசிச்சிருக்கேன், ஏறும் ஆனந்த விகடன் குமுதம்லாம். ஐநோ ஈவன் தோ அது இலக்கியத்துல வராதுனாலும் அந்த தமிழ் நல்லா படிப்பதற்காக, அதாவது நான் ஒரு 3ஆம் கிளாஸ்ல இருந்தே படிக்கிறேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட பாட்டிக்கு வந்து அப்பெல்லாம் கண்ணாடி ரொம்ப கஷ்டம் இல்லையா, இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ அந்த பாட்டிக்காக தான் அவங்கதான் என்னை படிக்க வச்சாங்க. கமலி அதை படி, குமுதம் எல்லாம் வாசிச்சு காமிப்பேன். குமுதம் ஆனந்த விடன் எல்லாம் அந்த பாட்டிக்கு. அதாவது தமிழ் நல்ல நல்ல அதை நல்ல படிக்கணும் இல்லையா, நல்ல ஸ்பஷ்டமா சொல்லணும் இல்ல, அந்த கரெக்டு அந்த ப்ரொனவுன்சியேஷன் அந்த இக்கிம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த வாய் விட்டு படிக்கிறதுலதான் எனக்கு வந்துச்சு எல்லாமே. எங்க வீட்டுல அப்புறம் எல்லாமே வாங்குவோம், எல்லா புஸ்தகங்கள் அப்புறம் இந்த நாவல்கள் அதெல்லாம் படிப்போம் நானும் என்னோட என்னோட அக்காவும். அதனால வந்து தமிழ் படிப்பது வந்து, அப்புறம் இந்த காலேஜ் படிச்சு இப்படி வேலைக்கு இங்க எல்லாம் வந்ததுனாலதான் வந்து அந்த தமிழ். அப்புறம் நான் லெட்டர் இங்க இப்பதான் இந்த போனு வாட்ஸ்அப்லாம், நான் வந்த அமெரிக்கா காலத்துல வந்து கடிதம் தான் எழுதணும் தமிழ்லதான். எங்க அப்பா இங்கிலீஷ் கிடையாது, அதனால எங்க அப்பாவுக்கு நான் தமிழ்ல தான் எழுதுவேன் கடிதம். நான் வந்து 92ல இருந்து ஒரு 2000 வரைக்கும் நான் வந்து கடிதம் எழுதியிருக்கிறேன் எங்க அப்பாவுக்கு. எங்க அப்பாவும் திருப்பி எனக்கு கடிதம் எழுதுவாரு. அதுக்கப்புறம் அது எழுதுற இதுவே போயிடுச்சு ஐயால. எனக்கு இப்ப தமிழ் வந்து என்னோட தமிழ் கையெழுத்து எனக்கே புரியாது, ஏன்னா இப்ப எழுதுறதே இல்லையே இல்லையா, சித்திரமும் சேவை. அதான் ரொம்ப நாள் நான் வந்து எழுதி பார்ப்பேன் தமிழ். இந்த கையெழுத்து மறக்காம இருக்கணும்ல, அந்த கரெக்டுக்கு அந்த கொம்பு கா நா அதெல்லாம் சரியா வரணுங்கிறதுனால வந்து எழுதி பார்ப்பேன் அப்பப்ப. இது நீங்க உங்களுக்கு இந்த அந்த வாய்ப்பாடு நேர்நேர் தேமா அது ஒரு அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படை தெரிந்தாலே அடுத்து உள்ள விஷயங்களை கற்றுக்கொள்வது சுலபம். கடினமான பலரும் அது கடினம்னு நினைத்து ஒதுங்கி போய்விடுவீங்க. கொஞ்சம் அவகாசம், ஒரு மாத அவகாசம் எடுத்துக்கொண்டு கற்றுக்கொண்டால் யாப்பிலக்கணம் தெரிந்து வரும். நீங்கள் யாப்பிலக்கணம் தெரிந்து கொண்டு ஒரு பாடலை சொல்ப்பீர்களானால் இப்போது ஒவ்வொரு பாடலிலும் நீங்கள் பெறக்கூடிய சுக அனுபவத்தை விட 2 மடங்கு அதிகமாக. ஏனென்றால் பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல ஒரு கவிஞனுடைய மனப்போக்கை அந்த கவிதையின் இலக்கணம் தெரிந்த இன்னொருவரால் மிக நல்லா நன்றாக உணர்ந்து கொள்ளும். அது அப்ப நீங்கள் யாப்பிலக்கணம் கற்றுவிட்டு இந்த பாடல்கள் எல்லாம் வாசிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இன்னும் இந்த பாடலினுடைய சுவையை கூடுதலாக உணர்வதற்கான வாய்ப்பு. அந்த இன்னைக்கு காலையில தான் நினைச்சேன், இந்த நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா, ஏதாவது ஒரு அதிசயம் நடந்ததா இனிமே வேலைய பார்க்க வேண்டாம் அமெரிக்கால, இந்த சாப்ட்வேர் வேலை பார்க்காம ரிட்டையர் ஆயிட்டேன்னா இப்பவே இல்ல, முதல்ல இருந்து தமிழ் படிப்பேன், முதல்ல இருந்து தமிழ் இல்ல, முதல்ல இருந்து தமிழ் படிச்சு கவிதை நீ சொன்னீங்களா, யாப் இலக்கணம் அந்த இலக்கணம் எல்லாம் தமிழ் நூல்கள் எல்லாம் படிச்சு டிகிரி வாங்குறதெல்லாம் பெருசு இல்ல, ஒரு முதல்ல இருந்து தமிழ் படிக்கணும். அது பாப்போம், கடவுள் விட்ட வழி ஈசன் நினைத்தது என்னவோ இல்லையா. ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிடலாமா? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாமா? யார்கிட்ட இருக்கு கண்ட்ரோல் தெரியல. நகரப்படலம் தங்கு பெயர் அருளும் தர்மமும் துணையா தம்பகை புலன்கள் ஐந்து அவிக்கும் அதுல ஒரு அந்த நகரம் கெட்டி இருக்கிறது, ஈறு கெட்டி இருக்கிறது, அதை அதை அதை நீங்கள் உள்வாங்கி யாக என்று தம்பகை புலன்கள் ஐந்து அவிக்கும் பொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோ யாவர்க்கும் புகலிடம் ஆன செங்கன்மால் பிறந்தாண்டு அளப்பெறும் காலம் திருவின் வீற்றிருந்தமை தெளிந்தாள் அம்கன் மா ஞாலத்து இந்நகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டு யாதே யாதோ நாட்டு யாதோ நாட்டி யாதோ நாட்டி யாதோ அது அது இதுல நீங்க பிரிச்சு படிக்கும் போது பிரிச்சே படிச்சிடலாம், சேர்த்து படிக்கும் போது பொன்னகர் அமரர் நாட்டி யாதோ நாட்டி யாதோ. அடுத்த பாடல் தான் படிக்கிறாங்க. மேவரும் உணர்வின் முடிவிலாமையினால் வேதமும் ஒக்கும் விண்புகழால் தேவரும் ஒக்கும் முனிவரும் ஒக்கும் தின்பொறி அடக்கிய செயலால் காவலில் கலைவூர் கன்னியை ஒக்கும் சூலத்தால் காளியை ஒக்கும் யாவரும் தன்னை எய்தற்கரிய தன்மையால் ஈசனை ஒக்கும். அடுத்த பாடல் மன்னவர் தருத்திரை அளக்கும் மண்டபம் அன்னமென் நடையவர் ஆடும் மண்டபம் உன்னரும் அருமறை ஓதும் மண்டபம் பன்னரும் கலைத்தெறி பட்டி மண்டபம். அடுத்தது நான் படிக்கிறேன். தெள்வார் மழையும் திரையாழியும் உட்க நாளும் வள்வார் முரசம் அதிர்மாநகர் வாழும் மாக்கள் கல்வார் இலாமை பொருள் காவலும் இல்லை யாதும் கொள்வார் இலாமை கொடுப்பார்களும் இல்லை மாதோ. மணி ஆயிடுச்சு, மணி 57. எனக்கு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண முடியல, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓ யா ஸ்டார்ட் ஓகே. ஓ எங்க இருக்கு கண்ட்ரோல்? எங்கிட்ட தான் இருக்கு.